వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి పాల్గునే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందు వాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మా పద్మ సరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేం కడన్ గల్మి మేల్ వినై ముట్రవుం తాంగల్ తంగట్ నల్లన వేషైవార్ వేంగడత్తురైవార్కె నమా ఎన్నలాం కడమై అదుసుమందార్గట్కే సెండ్రాల్ కుడయాం ఇరుందాల్ సింగాసనమాం నింద్రాల్ మరవడియాం నీల్కడలుల్ ఎండ్రుం పుణయాం మణివిళక్కాం పూంపట్టాం పుల్గుమణయాం తిరుమార్క్ అరవ్ వేంగడత్తురైవార్క్ నమః. திருவனந்தாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவலியிலே எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய திருமேனி வர்ணனம், அவனுடைய திருமார்பு நாச்சியார் வர்ணனம் இவற்றையெல்லாம் பிரஸ்தாவிக்க வந்த 50வது நாமாவளியை அடுத்தபடியாக 51வது நாமாவளியினுடைய அனுபவம். ద్రవన్ మృగమదాసక్త విగ్రహాయ శ్రీవేంకటేశాయ నమః. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் திரவன் முருக மதாசக்த விக்கிரக என்பது. திரவன் முருகமத ஆசக்த விக்கிரகாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. திருவனந்தாழ்வான் இந்த 50வது நாமாவளியிலிருந்து திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை அங்கங்க அனுபவிக்க போறார். அப்ப முதல்ல பெருமாள் தன்னுடைய மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்கசக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான். கீழ் இரண்டு திருக்கரங்களாலே ஒரு திருக்கரத்தாலே, அதாவது வலது திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடியை ஆசிரியிக்குமாறு சரணாகதி பண்ணுமாறு காட்டிக் கொண்டிருக்கிறான். அதற்கு வரமுத்திரைன்னு பெயர். அப்படி வலது திருவடியை எம்பெருமான் வலது திருக்கரத்தாலே காட்டக்கூடிய தன்னுடைய திருவடியை ஆசிரியித்து சரணாகதி பண்ணினவர்களுக்கு இந்த சம்சாரம் இடுப்பளவுதான் என்பதை காட்டக்கூடிய ரீதியிலே கீழ் இடது திருக்கையை பெருமாள் இடுப்பளவுதான் என்று காட்டும்படியாக இடுப்பை காட்டியபடி சேவை சாதிக்கிறான். இதற்கு கட்டிஹஸ்தம், இடுப்பை காட்டக்கூடிய கை அப்படின்னு பெயர் தெரிவித்தார். இதை ஒரு சாக்கா கொண்டு பெருமாளுடைய திருமார்பு நாச்சியார் பெருமாளுடைய மார்பில எப்படி வந்தா, இன்னைக்கு எப்படி சேவை சாதிக்கிறா, அவளால நமக்கு என்ன லாபம் அப்படின்றத எல்லாம் கூட நன்னா அனுபவிச்சுண்டு வந்தோம். அதை தொடர்ந்து பெருமாளுடைய திருமேனிக்கு என்ன உபச்சாரங்கள் பண்ணப்படுகின்றன, பெருமாள் திருமேனிக்கு என்ன அலங்காரங்கள், என்ன விசேஷம், என்ன சாத்துப்படி, என்ன சமர்ப்பிக்கிறா, என்ன பூசறா அப்படின்றதையெல்லாம் இப்ப சொல்ல போறார் சுவாமி. அதுல திரவன் முருகமத ஆசக்த விக்கிரக, விக்கிரகம் அப்படின்னா பெருமாளுடைய திருமேனி. இந்த திருவேங்கடமுடையானுடைய திருமேனி எப்படிப்பட்டது அப்படின்னா மிருகமத ஆசக்த விக்கிரகம். வெறும் மிருகமதமா அப்படின்னா திரவன் மிருகமத ஆசக்த விக்கிரகம். மிருகம் அப்படின்னா மிருகம்னு தமிழ்ல சொல்றமோ இல்லையோ, விலங்கு அது. மதம் அப்படின்னா கொழுப்பு. மிருகமதம் அப்படின்னா மிருகங்களினுடைய கொழுப்பிலேருந்து பெறப்படக்கூடிய வஸ்துக்கள் அப்படின்னு அர்த்தம். திரவன் அப்படின்னாக்க திரவம், திரவம் அப்படின்னா நன்னா கரைஞ்சு ஓடிட்டு இருக்கிறது, ஜலம் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி வந்து ஓடக்கூடிய, கரைத்த, பெருகிற, ஓடுகிற அப்படின்னு அர்த்தம். அப்படி லிக்விட் ஃபார்ம்ல ஃபுளோ ஆகக்கூடியதுன்னு அர்த்தம் திரவன் அப்படின்னா. ஆசக்த அப்படின்னா பூசப்பட்ட, எப்படி பூசி இருப்பா அப்படின்னா திருமேனியில ஒட்டின் இருக்கிற மாதிரி பூசணும். வெறும ஜலத்தை எடுத்து அப்படி திருமேனியில சேர்த்தா அது அப்படியே வழிஞ்சு கீழே வந்துடுறது, கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் உலர்ந்து போயிடுறது, ஜலமே இல்லாம போயிடுறது இல்லையோ, அப்படி பூசக்கூடாது. எப்படி பூசணும் அப்படின்னா இந்த திரவத்தை ஓரளவுக்கு லிக்விடா குழைச்சி பூசினா அது உலர்ந்து ஆவிட்டு கூட பெருமாள் திருமேனியிலேயே இருந்துட்டு இருக்கணும். அப்படி பூசப்படக்கூடிய வசந்த வாசனை திரவியங்கள் பெருமாளுடைய திருமேனியிலே நிறைய உண்டு. அப்படி வாசனை திரவியங்களாலே விலங்குகளினிடத்திலே இருந்து பெறப்படக்கூடிய வாசனை திரவியங்களாலே பூசப்பட்ட திருமேனியை உடையவன் அப்படின்னு இந்த நாமாவளியானது சொல்றது. முருக மதம் அப்படின்னா விலங்குகளின் இடத்துல இருந்து பெறப்படக்கூடிய கொழுப்புன்னு சொல்றமே, விலங்குகள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது எப்படி கொழுப்பு கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தா, இங்க மிருக மதம் அப்படின்னு சொன்னது எல்லா மிருகங்களினுடைய மதம் அல்ல. கஸ்தூரி மான்னு சொல்லக்கூடிய மானிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய கஸ்தூரி அப்படின்ற ஒரு வாசன திரவியம், புணுகு பூனை அப்படின்ற ஒரு வகையான பூனையினிடத்திலிருந்து பெறக்கூடிய புணுகுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாசனை திரவியம், இந்த கஸ்தூரி மான் மற்றும் புணுகு பூனை என்கிற இரண்டு மிருகங்கள், இரண்டு விலங்குகள், அவற்றினுடைய கொழுப்பிலிருந்து பெறப்படக்கூடிய வாசனை திரவியங்களை கரைத்து பூசப்பட்ட திருமேனியை உடையவன் அப்படின்னு அர்த்தம். கொழுப்புன்னு சொல்லக்கூடியது சரீரத்துக்கு உள்ளதான இருக்கும், அந்த பிராணிகள் ஜீவிச்சுட்டு இருக்கிறச்ச அது எப்படி கிடைக்கும், அது போனா விட்டு தானே கிடைக்கும் அப்படின்னா, எல்லா மிருகமும் அல்ல இந்த ரெண்டு மிருகம் தான் எடுத்துன்றதுக்கு காரணம் ரெண்டு. ஒண்ணு, இந்த மிருகங்களிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய திரவியமானது ரொம்ப வாசனை திரவியம், அதாவது பெருமாளுக்கு சாத்தினோம்னா அந்த இடமே அப்படியே மணக்கும், வாசனை அப்படியே தூக்குறதுன்னு சொல்றமோ இல்லையா, அந்த மாதிரி கமகமான எட்டு திக்கலும் மனம் கமழும். அப்பேற்பட்ட வாசனையை உடைய கொழுப்புன்றபடினால அதை ரெண்டு மட்டும் சமர்ப்பிக்கிறது. இன்னொன்னு, அந்த ரெண்டு மிருகங்கள் அதை கொன்னோ இல்ல அது போனாவிட்டோ அதுகிட்டே இருந்து இதை எடுத்துக்கிறதுன்ற தோஷம் கிடையாது இதுக்கு, அது உயிரோட ஜீவிச்சுட்டு இருக்கிறச்சையே அதுவா வெளிவிடக்கூடிய விஷயம். எப்படியானா நம்ம உடம்புல இருந்து வேர்வை சுரக்கிறதோ, நம்முடைய நாவில இருந்து எச்சல் ஊறுறதோ, அந்த மாதிரி ஜீவிச்சுட்டு இருக்கிறச்சையே இந்த கஸ்தூரி மான் புணுகு பூனை இதண்டிருந்து அந்த வாசனை திரவியமானது சுரக்கும். முதல்ல கஸ்தூரி மான் எடுத்துட்டோமானா அந்த மானுடைய வயிற்றிலே ஒரு சுரப்பி இருக்குமா, இந்த கிளாண்ட் அப்படின்னு சொல்ற மூலியோ, அந்த சுரப்பியானது அதனுடைய கொழுப்ப திரவியமா திரவமா திரவமா அப்படியே விட்டுண்டே இருக்கும். அத வயிற்றுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பை போல இருக்கும், அந்த பையில வாங்கி வாங்கி இதை அப்படியே சேர்த்து வச்சுக்கும் போல் இருக்கு. அப்படி அதை சேர்த்து வச்சுட்டு அந்த கொழுப்பானது நாளடைவுல கருப்பா சின்ன சின்னதா காஞ்சு போன ஒரு வஸ்து போல இருக்கும். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஏலக்காய்க்குள்ள ஏலக்காயினுடைய விதை இருக்கு பாருங்க, ஏல அரிசின்னு சொல்றோமே அந்த கருப்பு கருப்பா சின்ன சின்னதா இருக்கு பாருங்க ஏலக்காய்க்குள்ள, அது போல இருக்கும் இந்த கஸ்தூரிமானுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த தேக்கி வைக்கப்பட்ட கொழுப்புன்றது. அந்த பையால குறிப்பிட்ட அளவு அந்த கொழுப்பைத்தான் தாங்க முடியும், அது ரொம்பிடுத்து, அந்த பையானது ரொம்பிடுத்து, அதுக்கு மேல அதால தாங்க முடியாது, அங்க இடம் இல்லை அப்படின்னு வர பட்சத்துல இந்த கஸ்தூரிமானுக்கு வலி அதிகமாகுமா வயத்துல. அந்த வலிய இது தாங்க முடியாம என்ன பண்ணுமா, பக்கத்துல இருக்கிற மரத்துல எங்கேயானும் போய் வயத்தை அப்படி போட்டு அரைக்கி தேய்க்கும் போல் இருக்கு. அப்படி தேய்க்கிறச்ச இது வயத்துக்கு வெளியில தொங்கிட்டு இருக்கிற அந்த கொழுப்பு பையானது பாக்கிறதுக்கு ஒரு கட்டி போல தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பானது அதனுடைய சரீரத்திலிருந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும். விஷயம் தெரிஞ்ச வேடர்கள் வனத்துல வேலை பண்றவா காட்டுல வேலை பண்றவா அதை எடுத்துட்டு வந்து அதை கட் பண்ணி பார்த்தாலானா உள்ள இந்த ஏலக்காய்க்குள்ள இருக்கிற அரிசி போல இருக்கக்கூடிய அந்த வஸ்து இருக்கிறது, அதை பொடி பண்ணி அதுல இருந்து பேஸ்ட் தைலம் இதெல்லாம் தயாரித்தா அது கஸ்தூரின்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியம். அதனால அந்த மிருகமே தானாவே வெளியேற்றக்கூடிய வஸ்து இது, அந்த மிருகத்தை வதைத்து கொன்று ஹிம்ச பண்ணி எடுக்கிறது எல்லாம் கிடையாது, அதே மாதிரி போனாவிட்டு எடுக்கிறதும் கிடையாது. இது ஒண்ணும். இன்னொன்னு புணுகு பூனைன்னு சொல்லக்கூடிய பூனை, அதனுடைய வயிற்றிலே ஒரு சுரப்பி இருக்குமா, அந்த சுரப்பி கருப்பா மை கண்ணுக்கிட்டுமே மை அந்த மாதிரி ஒரு திரவியத்தை அப்படி சுரந்துட்டே இருக்குமா, அதை சாதாரணமா வெறுமை விரலால வழிச்செடுத்தாலே வந்துடும் போல் இருக்கு, அது வந்து புணுகு அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை திரவியம். இதெல்லாம் மனுஷா உடம்புல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய சென்ட் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறா அப்படின்னு தெரியுது. எப்படி சந்தனம் பன்னீர் அத்தர் ஜவ்வாது இதெல்லாம் வாசனை திரவியங்களோ, அந்த மாதிரி இது ரெண்டும் கூட வசந்த வாசனை திரவியங்கள். மற்றதெல்லாம் ரோஜா பூ முதலான பூக்களிலிருந்து பெறப்படுறது, சந்தன மரம் முதலான மரங்களிலிருந்து பெறப்படுறது. அப்படி இருக்கச்ச இது ரெண்டு மட்டும் மிருகங்களிடத்திலிருந்து பெறப்படுவது. அதனால இந்த நாமாவளியாலே திருவனந்தாழ்வான் முருக மத அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார், மிருகங்களிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய கொழுப்பு அப்படின்றதா. ஆனா எதை குறிப்பிடுறாரு அப்படின்னா இந்த ரெண்டு மட்டும்தான், ஏன்னா இதுதான் வசந்த வாசனையோடு இருக்கக்கூடியது, அதே மாதிரி அந்த ஜீவனை ஹிம்ச பண்ணாம அதாலேயே தரப்படக்கூடிய நிலையில் இருப்பது, எளிதாக கிடைப்பது அப்படின்னுட்டு. இப்போ இந்த நாமாவளியை பறக்க அனுபவிக்கலாம். இதற்கு முன்னாடி நாமாவளியாலே பெருமாள் சங்கச்சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவனுடைய பரத்துவம், எல்லோரையும் படைத்தவன், எல்லோரையும் காப்பாற்றுறவன், எல்லோருக்கும் மோட்சம் தரக்கூடியவன் அவன்தான், அவனுக்கு மேலான ஒரு தெய்வம் இல்லை, அவனுக்கு சமானமானவா யாரும் கிடையாதுன்னு அவன்தான் பரம்பொருள், மூல காரணம், ஜெகத்காரணம் என்று தெரிவிக்கக்கூடிய, அறிவிக்கக்கூடிய வகையிலே பெருமாள் சங்கச்சக்கரம் ஏந்தின்றிருக்கார் அப்படின்னு அவனுடைய பரத்துவம் சொல்லப்பட்டது. அப்படி எல்லாருக்கும் மூல காரணமாக இருக்கிற பரம்பொருளாக இருந்தாலும் கூட ஒரு சாமானிய பக்தன் தன்னை சேவிக்க வந்தவனுக்கு தானே அவனுக்கு வழிய உபதேசம் பண்றான். என்னன்னு உபதேசம் பண்றான், சங்க சக்கரங்களை ஏந்திண்டு மார்புல தாயார வச்சுண்டு நான் பெரிய ஜெகத்காரணமா பரம்பொருளா இருந்தாலும் கூட என்னுடைய இந்த திருவடியை நீ சரணாகதி பண்ணினாயானா உனக்கு இந்த சம்சாரம் இடுப்பளவுன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய இரண்டு கீழ் திருக்கரங்களை வைத்து தன்னுடைய சௌலபியத்தை, எளிமையை காட்டுகிறான் பெருமாள். அப்பேற்பட்ட பரம்பொருள்னு பயந்து நடுங்கி ஓட வேண்டாம், என்னிடத்துல இருந்து தூரக்க விலகி நிக்க வேண்டாம், எளிதிலே பற்றும்படியா இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்ச்சாவதாரமா இருக்கிறபடினால வாய் திறந்து பேசாம அதை வந்து தன்னுடைய அபிநயத்தாலே சைகையாலே காட்டின்றிருக்கான் பெருமாள். ஆக இதுக்கு முன்னாடி நாமாவளியாலே பரத்துவமும் சௌலபியம்னு சொல்லக்கூடிய எளிமையும் வர்ணிக்கப்பட்டது. இப்போ அதே பரத்துவத்தையும் அதே சௌலபியத்தையும் திருவேங்கடமுடையான் விபவாவதாரத்திலே மலையில பல பேருக்கு சேவை சாதித்தோன்னு அப்பப்போ பார்த்துட்டு வர முடியும். இவா தபஸ் பண்ணினா, அவா கண்ணுக்கு தெரிஞ்சான், இவாளை காப்பாத்தினா, இவாளுக்கு பிராண அபயம் கொடுத்தான் அப்படின்லாம் பாக்குறமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு இதிகாசம். இதிகாசம் அப்படின்னா இது நடந்தது அப்படின்னு அர்த்தம், நிஜமாவே நடந்த நிகழ்ச்சி, கட்டுக்கதை அல்ல. அப்படி நடந்த ஒரு இதிகாசத்தை கொண்டு அவனுடைய எளிமையானது மூதலிப்பிக்கப்படுகிறது. மூதலிப்பித்தல் அப்படின்னா நிரூபிக்கப்படுகிறது. சுவாமி அப்பேற்பட்ட பரம்பொருள்னு சொல்லிட்டீங்க, அதே சமயத்துல அவன் ரொம்ப சுலபன், எளிமையானவன் சொல்லிட்டீங்க, அவன் எளிமையானவன் அப்படின்றத காட்டுறதுக்கு வெறும அவன் ரெண்டு கையால என்னுடைய திருவடியை பிடிச்சுக்கோ மோட்சம் கொடுக்கறேன்னு சொல்றது மட்டும் போருமா? அப்படி அவன் எளிமையானவனா யாருக்கு என்ன பண்ணி இருக்கான் அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்தால், ஆமா அவன் எளிமையானவன் தான், என்ன பண்ணினான்னு சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னுட்டு நிஜமாவே நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு நமக்கு உதாரணம் காட்டுறார். ஏன்னா நம்முடைய மந்த புத்தியானது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொன்னாத்தான் நம்பும். பெரும்பாலும் அப்படியே நம்பக்கூடிய அளவுக்கு நாம் அத்தனை பெரிய ஒரு ஸ்ரத்தையோ விசுவாசமோ இல்லாத கலியுகத்திலே பிறந்திருக்கிறோம். அதனால நமக்கு வரலாற்று சான்று, ஒரு எக்ஸாம்பிள் அதை கொடுக்கிறார் சுவாமி. இங்க அப்பேற்பட்ட பரம்பொருளா இருந்தாலும் தன்னுடைய பக்தர்கள் எங்க இருந்தாலும் அங்க தேடி போயும் அனுகிரகம் பண்றவன் அப்படின்னு இந்த நாமாவளியால சொல்ற. முதல் நாமாவளியாலே பரம்பொருளா இருந்தாலும் தன்னை தேடி வந்து சேவிக்கிறவாளுக்கு தான் எளியவன் அப்படின்னு உபதேசம் பண்ணக்கூடிய கைகளை உடையவன் சொன்னார். இந்த நாமாவளியாலே இன்னும் ஒரு படி மேல போய் அவனிடத்துல நிஜமான பக்தி இருக்கிறவா, அவா எங்க இருந்தாலும் இவன் தேடி போய் அவளுக்கு அனுகிரகம் பண்றான்னு, பக்தர்களை தேடி இவன் போய் அனுகிரகம் பண்ணக்கூடிய விஷயமானது இங்கே தெரிவிக்கப்படுகிறது. பெருமாளுடைய திருமேனியிலே இந்த கரைந்த, பெருகுகிற, ஓடுகிற கஸ்தூரி, புனுகு முதலான வாசனை திரவியங்கள் பூசப்பட்டிருப்பது அப்படின்ற விஷயத்த ரெண்டு நிலையிலே அனுபவிக்கலாம். ஒன்னு பெருமாளுடைய விபவாவதாரத்திலே, இன்னொன்னு பெருமாளுடைய அர்ச்சாவதாரத்திலே. திருவேங்கடமுடையான் அலர்மேல் மங்கை தாயாரோடு ஸ்ரீனிவாசனாக விபவாவதாரத்திலே ராமன், கண்ணன், இவாள்லாம் எப்படி நேர வந்தாலும் அந்த மாதிரி நேர போய் மலையில ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணின விஷயத்தை கொண்டு அவனுடைய விபவாவதார அனுபவத்தையும், அதே இன்னைக்கு பெருமாளுடைய அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய அவனுடைய விக்கிரகத்திலே, அவனுடைய பிம்பத்திலே எப்படி இந்த கஸ்தூரி, புனுகு முதலான வாசனை திரவியங்கள் ஒட்டி கொண்டிருக்கின்றன அப்படின்றதையும் பார்க்க போறோம். வராக புராணத்திலே ஒரு கதை, இதிகாசம் அப்படின்னு சொன்னதுனால கற்பனை கதை இல்ல, நிஜமா நடந்தது. ஒரு காலத்துல பல மகரிஷிகள்லாம் ஒன்னா சேர்ந்து பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணாலாம். அப்படி பண்ண போது எந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு ஒரு விசாரம் அவளுக்குள்ள. இப்ப நாம பண்றதுன்னு தீர்மானிச்சுட்டோம்னா நமக்கு எந்த இடம் சொந்தமோ, நம்ம ஆத்துலயோ நமக்கு சொந்தமான இடத்துலயோ பண்ணிட்டு போயிடுவோம். ஆனா ரிஷிகள்லாம் அவளுக்குன்னு சொந்தமா இடம் எதையும் வச்சுக்காம எங்கன்னா அங்க வாசம் பண்ணிட்டு இருந்தவா, நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு எல்லாம் அப்படியே வாசம் பண்ணி கொண்டு தீர்த்த யாத்திரை எல்லாம் போயிட்டு ஓங்கிய உலகளந்தன்னு சொல்றபடி இந்த உலகத்தை அளந்து கொண்டு தங்களுடைய திருவடிகளாலே உலகத்தை பாவனமாக்கிக் கொண்டு தூய்மைப்படுத்திக் கொண்டு பரிசுத்தமாக்கிக் கொண்டு எழுந்தருளி இருந்தவர்கள் ரிஷிகள். அவ எங்க வேணாலும் போவா, எங்க வேணாலும் வருவா, எங்க வேணாலும் எந்த காரியத்தை வேணாலும் பண்ணுவா. இந்த உலகமே அவளுடையதுதான். ஏன்னா லோகத்தினுடைய நன்மைக்காக அவ வந்து நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் பண்றபடியினால அவ பண்ணக்கூடிய தர்ம காரியங்களாலே புண்ணிய காரியங்களினாலே யாக யஜ்யங்களினாலே தவத்தினாலே இந்த உலகம் நன்னா இருக்கும் மங்களத்தோடு இருக்கும் அப்படின்றபடியினாலே இந்த உலகமே அவளுக்கு சொந்தம். அப்ப எங்க யாகம் பண்ணலாம்னு இவெல்லாம் ஒரு கோஷ்டியா ஒரு விசாரம் பண்ணிட்டு இருந்தா. கடைசியில ஒரு தீர்மானத்துக்கு வந்தா, வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா. இந்த லோகத்தில் மட்டுமல்ல இந்த பிரம்மாண்டத்திலே திருவேங்கட மலைக்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் கிடையாது, அதற்கு மிஞ்சிய க்ஷேத்திரமும் கிடையாது, இதுவரைக்கும் இல்லை இனிமேலும் வரப்போவதில்லைன்னு புராணம் சொல்றது சத்தியம். அதனால அந்த மலைக்கு போலாம், சரி மலையில போய் யாகம் பண்ணலாம், ஆனா சௌகரியங்கள்லாம் உண்டா அப்படின்னு யோசிக்கிறச்ச, யாகம் பண்ணணும் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும்னா தீர்த்த சௌகரியம் முக்கியம். இத்தனை முறை தீர்த்தமாடணும், அத்தனை முறை தீர்த்தமாடணும், இதுக்கு தீர்த்தம் வேணும், அதுக்கு தீர்த்தம் வேணும், தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்னு சுவாமி சாதித்தபடிக்கு கோடி கணக்கிலே புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு, தீர்த்த சௌகரியத்துக்கு ஒரு குறையும் இல்லை. என்னதான் தீர்த்த சௌகரியம் இருந்து நிறைய தீர்த்தங்கள் ஆறுகள் சுனைகள் தடாகங்கள் அருவிகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட மழை பெஞ்சாத்தானே சுவாமி தீர்த்தங்கள்லாம் நிரம்பி வழியும். மலையில மழையானது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கும் ஒரு குறையும் இல்லை. மாறி மாறாத தன்னம்மலை வேங்கடத்த அன்னலைன்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். மாறி மாறாத தன்னம்மலை, மழையானது எப்போதும் நிரந்தரமாக பெய்து கொண்டே இருக்கக்கூடியதான குளிர்ச்சியை உடைய திருவேங்கடமலைன்னு நம்மாழ்வார் பாடினார். அதனால மழைக்கும் ஒரு பஞ்சம் இல்லை. அப்போ தீர்த்த சௌகரியம் நன்னா இருக்கு. யாகத்துக்கு நிறைய சமைத்து விறகுலாம் வேணுமே, எதை வேணாலும் போட்டு யாகம் பண்ணிடுறதா? சாஸ்திரம் சொல்லக்கூடிய வசந்த சில விறகுகளை குறிப்பிட்ட விறகுகளை கொண்டு தானே யாகத்தை பண்ணணும். அந்த ஹோம திரவியங்களான யாகத்துக்குன்னு பயன்படுத்தக்கூடிய சமித்துக்களை கொண்ட மரங்கள்லாம் உண்டா? நிறைய உண்டு மலையில. பெருமாளுக்கு அமுது பண்ணி யாகத்திலே ஹவிசா சமர்ப்பிக்கிறதுக்கு நிறைய பழங்கள்லாம் வேணுமே, புஷ்பங்கள்லாம் வேணுமே, துளசி முதலான இலைகள்லாம் வேணுமே, இருக்கா? எல்லாம் இருக்கு. நிறைய மாவிளை தேவைப்படுமே, மாமரம் இருக்கா? எல்லாம் இருக்கு. தர்ம தேவைப்படுமே, இருக்கா? இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தேவையான சாமக்கிரிகள் வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறது, தீர்த்தங்களும் உண்டு, பண்ணக்கூடிய ரிஷிகள் தயாரா இருக்கா, அவளுக்கு யாகம் பண்ணக்கூடிய பிரக்கிரியை அந்த முறை மந்திரம் இதெல்லாம் நன்னா தெரியும். அவ பக்தியோட கூட்டா வரத்துக்கு திருவேங்கடமுடியான காத்துன்னு இருக்கான் மலையில. இதுக்கு மேல என்ன யோசனை அப்படின்னு இவாள்லாம் தீர்க்கமா இங்கதான் யாகம் பண்றதுன்னு முடிவு பண்ணி திருவேங்கடமலையில பரம புருஷனான ஸ்ரீமன் நாராயணனை ஜகத் காரணமான பர பிரம்மத்தை தியானித்து யாகம் பண்ண ஆரம்பிச்சா. அப்படியே யாகம் அண்ணா ஜெகஜோதியா நடந்துட்டே இருக்கிறது. அப்போ இந்த திருவேங்கடமுடையான் என்ன பண்ணினா, ஆனந்த நிலைய விமானத்தின் கீழே விக்கிரக வடிவிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் ராமனை போல கண்ணனை போல நிஜஸ்வரூபத்தோட விபவாவதாரத்தோட அப்படியே மனுஷனாட்டம் கிளம்பி வரான் வெளியில. எப்படி வந்தான் அப்படின்னா, வேட வேஷம் தரித்து கொண்டு வெளியில வரான். வேட்டையாடக்கூடிய வேடன் எப்படி இருப்பானோ அந்த வேஷத்தை பெருமாள் தரிச்சுண்டு வரார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனோ இல்லையோ, திணைத்தனையும் திருமகளை விடாத திருமாளோ இல்லையோ, பிராட்டியும் கூடவே தானே இருந்துட்டு இருப்பா இவனுக்கு, நித்தியான பாயினேம் அப்படின்னு பெருமாளோட வந்து ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருப்பவள் பிராட்டின்னு தானே ராமானுஜர் கொண்டாடினர். அப்பேற்பட்ட பிராட்டியும் கூட வரணுமேனா அவளும் வேடுவனுடைய மனைவியாக வேடுவச்சியாக வேஷம் தரித்து கொண்டு அவளையும் கையை பிடிச்சி அழைச்சுட்டு வந்தானாம். அப்படி பெருமாள் ஆனந்த நிலைய விமானத்திலிருந்து வேட வேஷம் தரித்துக் கொண்டு பிராட்டியையும் வேடுவ வேஷம் தரிக்க செய்து வேடுவ தம்பதிகளா ரெண்டு பேரும் அந்த யாகம் பண்ணக்கூடிய யாகசாலைக்கு யக்ஞ வாட்டிகைக்கு வந்து சேர்றா. அப்ப பெருமாள் எப்படி இருந்தார், வேடுவனா வேடுவச்சியா பெருமாள் எப்படி இருந்தார் அப்படின்னு அந்த சேவைய வராக புராணமானது வர்ணிக்கிறது. சோபி மாயா ஸ்திரியா சார்தம் யஜ்ஞவாட்டமுபாகமத் சுவர்ண சித்ரிதம் வஸ்திரம் வசானஹா சுபதர்ஷனஹ சோஷணீஷஸ்ச கரேணைவ வாமனேச்சுரிகாம் ததத் தாம்பூலேன சுசிஸ்னிக்தமந்தஸ்மித முகாம்புஜா மிருகோத்தமகந்தேன சுரபீ கதிமுகா புண்டரீக விஷாலாட்சா கம்புக்ரீவோ மகாதனு ஜகன்மோகன சௌந்தர்யா சாட்சாத் கந்தர்ப்ப சன்னிபா ஹேம யக்ஞோபவீதாங்கா கோமளாங்கோ மனோகர பிரவிவேஷ சபாம் யாக்ஞேம் மத்யே விருந்தம் மகாத்மனாம் அப்படின்னு ஆச்சரியமா இந்த புராணம் வர்ணிக்கிறது. பெருமாள் எப்படி வந்தானா, மாயா ஸ்திரியா சார்தம், ஸ்திரீ அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம், சார்தம் அப்படின்னா கூடியவனாக, பெண்ணை அழுகிண்டு வந்தானா. யார் அந்த பெண்? எல்லோருக்கும் தெரிந்த மாதிரி அலர்மேல் வெங்கை பத்மாவதி. அப்ப ஸ்ரீயா சார்தம் அப்படின்னு தாயார் அழுகிண்டு வந்தான்னு புராண வரலிக்கலாம் இல்லையோ, ஸ்திரியா சார்தம்னு பெண்ணை அழுகிண்டு வந்தான்னு ஏன் சொல்றது? அப்ப அந்த ஸ்திரியான்ற பதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாயா அப்படின்ற வார்த்தையை கவனிக்க வேணும். மாயா ஸ்திரியா சார்தம் அப்படின்னா பிராட்டி எப்போதும் எப்படி சேவை சாதிப்பாளோ அப்படி ஒரிஜினலா அவளுடைய தோற்றத்தை ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீதேவின் திருமகள் அப்படின்னு அவளுடைய உண்மையான உருவத்தை மறைத்து அவனுடைய மாயையாலே அவளையும் வேடுவச்சியாக மாற்றி, பார்த்தா இவ பிராட்டின்னு தெரியாது வேடுவச்சின்னு தெரியும், அந்த மாதிரி பர்ஃபெக்டா அந்த வேஷம் பிராட்டிக்கு பொருந்துகிறபடி அவளை மாத்துட்டானா தன்னுடைய மாயையினாலே. அதனால மாயஸ்திரியா சார்தம், வேறு வேஷம் தரித்த வேடுவச்சி போல தோற்றம் அளிக்கக்கூடிய பிராட்டியுடன். இவன் எப்படி இருக்கான்? சுவர்ண சித்திரித்தம் வஸ்திரம், ஸ்வர்ண ரேகைகள் ஸ்வர்ண ஜரிகைகள் இழைக்கப்பட்ட வஸ்திரத்தை சாத்தின் இருக்கான. வேடுவண்ணா என்ன சாத்திப்பான், என்ன உடுத்திப்பான்? ஏதோ மிருகங்களுடைய தோலை உடுத்திக்கிறது, மரப்பட்டைகளை உடுத்திக்கிறது, அந்த மாதிரி காட்டுல என்ன கிடைக்கிறதோ அதுதானே உடுத்திப்பான். இந்த எம்பெருமான் சுவர்ண சித்திரித்தம் வஸ்திரம், இவனுடைய வசந்த பட்டு வஸ்திரத்திலே ஸ்வர்ண ரேகைகள் ஸ்வர்ண ஜரிகைகள் ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட வேலைப்பாடுகள்லாம் அப்படி தகதகான் மென்றதான். அப்பேற்பட்ட பொன்னாடையை உடுத்தி கொண்டு ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு தூண்டில தலப்பாகல்லாம் கட்டிண்டு எம்பெருமான் எழுந்தருள்றானா. இன்னைக்கும் கூட பெருமாளுக்கு விசேஷ தினங்கள், குறிப்பா புரட்டாசி சிரவணம் அவனுடைய திரு அவதார தினம் அன்னைக்கு, இன்னும் சில விசேஷ நாள்கள் எல்லாம் பெருமாளுக்கு ஸ்வர்ண பீதாம்பரம்னு சாத்துறது உண்டு. அப்படின்னா ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட வஸ்திரம். இப்ப பெரிய பணக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறச்ச ஸ்வர்ணத்துல எடுக்கப்பட்ட சேலை புடவை உடுத்திக்கிறா அப்படின்லாம் பேப்பர்ல எல்லாம் பாக்குறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட வசந்த பீதாம்பரத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பா. அன்னைக்கு பெருமாள் தங்க நிறத்திலே வஸ்திரம் சாத்தி கொண்டு நிறைய நவரத்தனங்கள் வைரம் முதலான வசந்த விலமதிப்பில்லாத கற்கள் இழைத்த சங்க சக்கரங்கள், ரெண்டு கையிலையும் பதக்கங்கள், நிறைய கண்ணை பறிக்கக்கூடிய வைர ஆபரணங்கள் நவரத்ன ஆபரணங்களை எல்லாம் தரிச்சென்றிருப்பார். தினம் வெறும தங்க தகட்டினாலே பண்ணப்பட்ட ஆகாஷராஜா கிரீட்டத்தை சாத்தின் இருக்கிற பெருமாள், அப்போ நிறைய வைரமும் நவரத்னமும் இழைத்த ரத்ன கிரீட்டத்தை சாத்திப்பார். அப்படி பெருமாளுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் மொத்தம் வைரமோ நவரத்னமோ மின்னும். என்னைக்கெல்லாம் அந்த சரண பீதாம்பரம் சாத்திக்கிறாரோ அன்னைக்கெல்லாம் நித்தியப்படி பெருமாளுடைய திருவடியை நாம சேவிக்க முடியாது. பெருமாளுடைய திருவடிகளுக்கு மேல ஸ்வர்ண கவசம் இருக்கும். இந்த விசேஷ சாத்துப்படி நடக்கிற சமயத்துல, அதாவது பெருமாள் ஸ்வர்ண பீதாம்பரம் சாத்திக்கிற சமயத்துல, பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளுக்கு ஸ்வர்ண கவசத்துக்கும் மேல நவரத்ன கவச்சம் வைர கவச்சம் அதெல்லாம் கூட சாத்துவா. ஆக பெருமாளுடைய திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் மொத்தம் கல்லிழைத்து தகதகான் அப்படி ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுடர்விடக்கூடிய நிறைய வைரக்கற்கள் என்ன நவரத்ன கற்கள் என்ன, அதோடு கூட பெருமாள் வந்து ஸ்வயம் பிரகாசமா அப்படி மின்னுவர் அந்த விளக்குழியில பெருமாள். இந்த மாதிரி திருச்சானூர்ல தாயாருக்கும் கூட, மூலவர் அலர்மேல் மங்கை தாயாருக்கு கூட, அவளுடைய அவதார தினமான கார்த்திகை சுக்ல பஞ்சமி அன்று தாயாருக்கு ஸ்வர்ண பீதாம்பரம், ஸ்வர்ணம்னு சொல்லக்கூடிய பொன்னாலான பட்டு புடவையதான் சாயார் சாத்திப்பான். இன்னைக்கு உற்சவருக்கு மலையில திருவேங்கடமுடையான இடத்திலிருந்து பிறந்த நாள் பரிசா ஒரு ஒரு வருஷமும் புதுசா ஒரு பட்டு புடவை, ஒரு புது திருவாபரணம், அப்புறம் நிறைய மஞ்சள் குங்குமப்பூ சந்தனம் அந்த மாதிரி நிறைய பிரசாதங்கள்லாம் வரும், அதெல்லாம் உற்சவர் சாத்திப்பா. ஆக அன்னைக்கு உற்சவர் சேவித்தா மலையில பெருமாளுடைய பிரசாதமா வந்த பட்டுப்புடவையை உடுத்தின்றிருப்பா, மூலவர் சேவித்தோமானா ஸ்வர்ண பீதாம்பரம்னு சொல்லக்கூடிய பொன்னாலான சேலையை உடுத்தின்றிருப்பா தாயார். இப்படி சுவர்ண சித்திரித்தம் வஸ்திரம், ஏன் திருவேங்கடமுடையானுக்கு வஸ்திரம் கூட தங்கத்தினாலே சாத்தப்பட்டதுன்னா, அன்னைக்கு வேடுவனா வந்த போதே பெருமாள் ஸ்வர்ண வஸ்திரத்தை சாத்தின் இருந்தான். இன்னைக்கு சர்வலோகங்களுக்கும் அதிபதியாக லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஐஸ்வர்யத்தை படையளக்கக்கூடிய கடவுளாக, எல்லோருக்கும் குபேர சம்பத்தை அளிக்கக்கூடியவனாக இருப்பவனுக்கு ஸ்வர்ண வஸ்திரம் சாத்துறது என்ன குறை, ஏன் சாத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான அனுபவம். இடது கையில கத்திய புடிச்சுட்டு வந்தானா பெருமாள். எதற்காக கத்தி அப்படின்னா, யாராவது துஷ்டர்களோ துஷ்ட மிருகங்களோ யாரான இடையூறு பண்ணினா அவளை சம்ஹாரம் பண்றதுக்காக ஆயுதமா கையில கத்தி வச்சுட்டு இருக்கான. அதே மாதிரி இன்னைக்கு மூலவர் திருவேங்கடமுடையான் தன்னுடைய ரெண்டு திருவடிக்கு நடுவுல பெருமாளுடைய இடுப்புல இருந்து தொடங்கி பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளுக்கு நடுவுல போய் குத்திண்டு நிக்கிறா போல ஒரு வால் பெருமாளிடத்துல இருக்கும். அதற்கு சூரிய கட்டாரின்னு பெயர். கட்டாரி அப்படின்னா வாள், கத்தின்னு அர்த்தம். ஏன் அதற்கு சூரிய கட்டாரின்னு பெயர்னா, சூரியனானவன் பெருமாளை சேவிக்க வந்த போது அவன் ஆச்சரியமா ஒரு வாழை பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பித்து துஷ்ட சக்திகள் ராட்சசாய் வாழெல்லாம் வதம் பண்றதுக்கு இதை கொண்டு பண்ணணும், அடியன் சமர்ப்பித்த வாளை கொண்டு இந்த கத்தியை கொண்டு துஷ்ட சம்ஹாரம் பண்ணினா அடியன் திருப்திப்படுவேன் சந்தோஷப்படுவேன்னு பெருமாளுக்கு பக்தியா சமர்ப்பித்தானான். அப்படி சூரியன் பக்தியா சமர்ப்பித்த வாளை வாங்கி வச்சுட்டு இருக்காரு பெருமாள் கையில. அவன் கொடுத்த கட்டாரின்றபடினால சூரிய கட்டாரின்னு பெயர் அதற்கு. அத வீரர்கள்லாம் ஆயுதங்களை வந்து சித்தமா எப்பவும் கையில வச்சுட்டு இருப்பா. சில நேரங்கள்ல ஓய்வு தேவைப்படுற போது அந்த ஆயுதங்களை கீழே வைப்பாள் இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய ரெண்டு திருவடிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பத்மபீட்டத்தில அந்த வாளானது குத்தி கொண்டு நிற்கும்படி அந்த வாள் அப்படியே பெருமாளுடைய இடுப்புல அவன் திருமேனியில மேல சாஞ்சுட்டு இருக்கும். சின்ன குழந்தைகள்லாம் நம்ம கோஷ்டியில நிக்கிறச்ச நம்மள மேல சாஞ்சுட்டு அப்படி நிக்கிறது பாருங்க, அந்த மாதிரி இருக்கும் அது. அந்த விக்கிரகத்திலே பெருமாள் இப்போ இருந்திருக்கிற சூரிய கட்டாரிய அப்போ நிஜமா வேடுவனா போன போது இடது கையில புடிச்சுண்டு வாய நிறைய தாம்பூலம் போட்டுண்டு செக்க செவேன்னு இருக்கக்கூடிய தாம்பூலம் தரித்த வாயோடு மிருகோத்த மத கந்தேன சுரபீக திங்முகா, இதுதான் முக்கியமா யோசிக்க வேண்டிய இங்கே அனுபவத்துக்கான விஷயம். மிருகோத்த மத கந்தேன, கந்தம் அப்படின்னா வாசனை, மிருகோத்த மதம் அப்படின்னா மிருகங்களிலே உத்தமமான சில மிருகங்களினுடைய கொழுப்பிலேருந்து பெறப்பட்ட வாசனை திரவியங்களை விசேஷமா பூசி கொண்டு வந்தான். அது என்ன சுவாமி, மிருகங்கள்ல உத்தமமான மிருகங்கள் அப்படின்னா, அப்போ பக்ஷிகள்ல பக்ஷி ராஜன்னு கருடனை சொல்றோம், கருத்மான் தான் பக்ஷிகள்ல வசந்த பக்ஷின்னு சொல்றோம். அதே மாதிரி மிருகங்கள்ல சிங்கத்தை தானே நம்ம வசந்த மிருகம்னு சொல்றோம். அப்படின்னா இங்க நமக்கு விஷயம் என்னன்னா, மிருகத்துல எது உத்தம மிருகம் அப்படின்றது இல்ல, வாசன திரவியத்தை கொடுக்கக்கூடிய மிருகங்கள்ல எது உத்தமமானது அப்படின்னா, சில மிருகங்கள் வாழ்நாளுக்கு பிறகு இல்ல அந்த மிருகத்தை கொன்னா ஏதோ கிடைக்கும்னு கூட ஒரு வாசன திரவியம் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் பெருமாள் உகக்க மாட்டான். யாரையும் சமப்படுத்தாம எது கிடைக்கிறதோ அது பெருமாளுக்கு பிரீத்தி. அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தானாவே தரது. பசு எப்படி பால் நாம புழியலன்னா கூட சுரக்கிறதோ, அந்த மாதிரி இந்த மிருகங்கள் நாம கேட்கலன்னா கூட தானா இந்த வாசன திரவியங்கள்ல உதிர்க்கிறதோ இல்லையோ. அதனால வாசன திரவியங்கள் தரக்கூடிய மிருகங்கள்ல இது உத்தமமான மிருகங்கள். அதனுடைய உடம்புல இருந்து பெறப்பட்ட வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு அதனாலே வரக்கூடிய கந்தம்னு சொல்லக்கூடிய நறுமணம் பெருமாள் திருமேனியில வீசறதான். யார் திருமேனியிலே? அந்த வேடுவன் வேடுவச்சியா வந்த ஸ்ரீனிவாசனுடைய திருமேனியிலே. அப்படி அவன் பூசின்றதுனால சுரபீக திங்முகா, நான்கு திக்குகளிலும் விசேஷமா அந்த வாசனை அப்படி பரவறதான். பெருமாள் அப்படி புயல் போல ஆசையா நடந்து வரான் வேகமா. வரச்ச அவன் திருமேனியிலே பூசப்பட்ட கஸ்தூரி என்ன, புணுக என்ன, இந்த வாசனை திரவியங்கள்லாம் அப்படி சில்லுன்னு வேகமா அடிக்கக்கூடிய குளிர்ந்த காற்றிலே பறந்து பரவி மலையெல்லாம் கூட அப்படியே வாசனை கந்தம் கமழர்தான். சுரபீக திண்முகா, எல்லா திக்குகளிலும் வாசனை பரவுகிறது. புண்டரீக விசாலாட்சகா, அக்ஷம் அப்படின்னா கண்ணு, விசாலாட்சம் அப்படின்னா விசாலமான அகன்ற கண்ணு. புண்டரீகம் அப்படின்னா தாமரை, அகன்று விரிந்த பரந்த தாமரை கண்களை உடையவனாக வந்தான். ஒரு வேடுவனா வந்தான். சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி, சாதாரணமா நமக்கெல்லாம் இருக்கிற மாதிரி ரெண்டு கண்ணு இருக்கலாம் இல்லையோ, அப்படி இல்லை. அந்த கண்ணை பார்த்தா இவன் சாட்சாத் புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் என்றெல்லாம் வர்ணிக்கிற தாமரை போன்ற கண்களை உடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான், இவன் பெருமாள் தான் அப்படின்னுட்டு கண்ணை பார்த்தாவே கண்டுபிடிச்சலாம்படி, இவாள்லாம் கண்டுபிடிச்சிடலாம்படியாக புண்டரீக விசாலாட்சம். செவ்வரியோடி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள், அதுக்கு வியாக்கியானம் பண்றச்ச நீண்ட அப்படின்னா நீண்ட அப்படின்னு இந்த கண்ணு வந்து காது வரைக்கும் நீள்றதான், அப்பேற்பட்ட அகலமான கண்களை உடையவன் அப்படின்னு வியாக்கியாத்தாக்கள்லாம் வர்ணிக்கிறா பெரிய பெருமாளை. அவன் தானே திருவேங்கடமுடையான். அப்படி அகன்று விரிந்த தாமரை போன்ற கண்களை கொண்டு கம்பு கிரீவோ, கிரீவம் அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம், கம்பு அப்படின்னு சங்குக்கு பெயர், கம்பு கிரீவன் அப்படின்னா சங்கு போன்ற கழுத்தை உடையவன். சங்கு எப்படி அப்படியே வந்து கையை வச்சா சொர சொரன்லாம் இல்லாம அப்படியே மழை மழைன்னு கையை வச்சா அப்படியே வழுக்கிண்டு போறதோ, எப்படி சங்கானது அப்படி பல பலன்னு மின்றதோ, எப்படி வெள்ள வெள்ளல்னு வெளுப்பா இருக்கிறதோ, அந்த மாதிரி சங்க போலவே கழுத்தை கொண்டு வந்தானாம். இலக்கியங்களிலே கூட கதாநாயகன் கதாநாயகியை வர்ணிக்கிறச்செல்லாம் கூட சங்கு கழுத்துன்னு வர்ணிக்கிறதெல்லாம் கூட கவி மரபு. சங்கு போன்ற கழுத்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அப்படின்னுட்டு அழகை வர்ணிக்கிற போது கவிகள் கையாளக்கூடிய ஒரு வார்த்தை அது. அது நிஜமாவே பெருமாள் இடத்துல உண்டு. பெருமாள் வர்ணிக்கணும்ன்றதுக்காக சொல்லல, நிஜமாவே அவனுடைய கழுத்து சங்கு போலவே இருக்கும், அதனால கம்பு கிரீவன், சங்கு போன்ற கழுத்தை உடையவனா வந்தான். அவனுடைய மொத்த வடிவம், கண்ணு இப்படி இருந்தது, கழுத்து இப்படி இருந்தது, வாசனை இப்படி இருந்தது, தாம்பூலம் போட்ட வாய், கையில கத்திய பிடிச்சுட்டு இருக்கான், இப்படின்னு ஒரு அங்கமா வர்ணிச்சுட்டு இருக்கிறதுக்கு மொத்தமா சொல்லிடுறேன். ஜெகன்மோகன சௌந்தர்யா, இந்த லோகத்தை எல்லாம் கூட வசீகாரம் பண்ணக்கூடிய அழகோடே வந்தான். இப்ப சில பேரை பார்த்தா சிலருக்கு அழகா தோணும், இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் ஒரு அழகானு தோணி போயிடும். அந்த மாதிரி பெருமாளை பார்த்தவா யாரா இதெல்லாம் ஒரு அழகா, இது என்ன பெரிய அழகு அப்படின்னு யாரான சொல்ல முடியுமோ? அர்ச்சாவதாரத்திலேயே கூட பெருமாள் குறை சொல்ல முடியாத ஒரு வசீகாரத்தோட அழகோட ஈர்ப்போட சேவை சாதிக்கிற போது, நிஜமாவே விபவாவதாரத்துல பெருமாள் தன்னுடைய மொத்த அழகையும் காட்டிக்கொண்டு நேரம் வரானோ இல்லையோ, அப்ப எப்படி இருக்கும்னு நமக்கு எல்லாம் யோசித்து பார்ப்பதற்கு கூட திராணி இல்லை, சக்தி இல்லை. அப்பேற்பட்ட சௌந்தர்யத்தோடே வருவான். அவனுடைய சௌந்தரியம், அவனுடைய அழகு, அவனுடைய வடிவழகு, அதை சேவிக்கணும் அப்படின்னு கண்ணை திறந்து அவனை பார்த்தவா அப்படியே ஸ்டன் ஆகி மலைச்சு போய் நின்றுடுவான். அதுக்கு மேல அவளுக்கு ஒரு காரியமும் ஓடாது. அவ யாரு அப்படின்றத மறந்துடுவா, இந்த உலகத்தையே மறந்துடுவா. அவன் அழக பார்த்துட்டே இருப்பா. தாள் கண்டார் தாளே கண்டார் தடப்பெறும் தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு ராமனுடைய திருமேனி அழகை கம்பர் வர்ணித்தது போல, ஜெகன் மோகன சௌந்தர்யா, இந்த உலகமே கூட இவனுடைய அழக பார்த்தா அப்படியே மோகிச்சு அந்த அழகுல சொக்கி நின்றுடும். அப்படியே அப்பேற்பட்ட வடிவத்தோடே வந்தான். அது என்ன ஜெகன் மோகன சௌந்தர்யம்? நமக்கெல்லாம் உதாரணம் சொன்னாதானே புரியும். அப்படின்னா சாட்சாத் மன்மத மன்மதா அப்படின்னு கண்ணனை புராணம் வர்ணித்தது போல, இவன் சாட்சாத் கந்தர்ப சன்னிபகா, கந்தர்பன் அப்படின்னு மன்மதனுக்கு பெயர். சாட்சாத் அந்த மன்மதன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பார்க்கிறவாளுடைய கண்ணையெல்லாம் கவரக்கூடிய விதத்திலே பார்த்தவாள் அப்படி மயக்கிடக்கூடிய ஒரு அழகோடைய கூட பெருமாள் வந்தானான். சில பேருக்கு இவனை பார்த்தா இவன் அழகா இருக்கான்னு பிடிக்கிறது, சில பேருக்கு அத்தனை அழகா படல சுவாமி இவன் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஜெகன் மோகனம், எல்லோரையும் மோகிக்க பண்ணுவான். இவனுடைய அழக நேர பார்த்தான்னா அவ அப்படியே பிளாட். அப்பேற்பட்ட ஒரு அழகோடைய கூட வந்தான். ஹேம யக்ஞோபவீத அங்கஹா, ஹேம ஹேமம் அப்படின்னா ஸ்வர்ணம் பொண்ணுன்னு அர்த்தம், யக்ஞோபவீதம் என்பது பூனல், சுவர்ணத்தினாலான பொன்னாலே பண்ணப்பட்ட பூனலை அணிந்த திருமேனியை உடையவனாக வந்தான். அது என்ன சுவாமி, பெருமாள் விக்கிரகத்துக்கு சுவர்ணத்திலே பூணல் சமர்ப்பித்தா பரவாயில்ல, எப்பேற்பட்ட ராமானுஜரோ தேசிகனோ எப்பேற்பட்ட ஆச்சாரியாளாக இருந்தாலும் கூட பருத்திலேருந்து இழைச்சி பெறப்படக்கூடிய நூல்ல பண்ணக்கூடிய பூணலைத்தானே சாத்திக்கணும். அதனாலதான் அதுக்கு பூணு நூல் அப்படின்னு, பூணூல் பூணல் அப்படின்னு பெயர். அதற்கு நூல் தானே அது. இவன் என்னவா சுவர்ணத்துல சாத்திட்டு வந்தான் அப்படின்னா, அவன் சர்வேஸ்வரன், எல்லாவற்றையும் படைப்பவன் காப்பவன், எல்லோருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவன், அவனுக்கு விசேஷமா எது வேணாலும் தகும். அப்படி பார்த்தா நாம் எல்லாம் திருமன் செய்சூர்ணம் இட்டுக்கிறோம், அவன் கஸ்தூரியும் பச்சகர்ப்புறமும் சாத்திக்கிறான். அந்த மாதிரி பெருமாளுக்கு எல்லாமே விசேஷம்தான், எல்லாமே சிறப்பானவைதான். அந்த மாதிரி யக்ஞோபவீதம் கூட ஸ்வர்ணத்திலே சாத்திக்கொண்டு, கோமலாங்கோ மனோகரஹா, மிருதுவான அங்கங்களோடு கூட, கோமலம் அப்படின்னா மிருதுவா அப்படின்னு அர்த்தம். ஒரு பச்சை குழந்தைய தொட்டா எப்படி அதனுடைய உடம்பு அப்படி பஞ்ச தொட்டா போல அப்படி புசு புசுன்னு இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு மிருதுவான சரீரத்தோடைய கூட மனோகரமாக மனதை மயக்கக்கூடிய விதத்திலே அழகோட பெருமாள் பிரவிவேஷ சபாம் யாக்னீம் மத்தியே பிருந்தம் மகாத்மனாம். பிரவேசிக்கிறான். பிரவேசிக்கிறதுன்னா என்ன, நுழையறான். எங்க நுழையறான் அப்படின்னா மகாத்மனாம் பிருந்தம் மத்தியே யாக்னியம். பெரிய மகாத்மாக்களான மகரிஷிகள் பிருந்தம் சபையா கூட்டம் கூட்டமா சேர்ந்து யாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவளுடைய யாகம் பண்ணக்கூடிய யக்ஞ வாட்டிக்கை வேள்வி சாலைக்குள்ள நுழையறானாம் பெருமாள். எப்படி நுழைஞ்சான் பெருமாள்? மாறு வேடத்திலே வேடுவச்சியாக இருக்கக்கூடிய பிராட்டியை கையை பிடிச்சி அழிச்சுண்டு ஸ்வர்ண பீதாம்பரம்னு சொல்லக்கூடிய பொன்னாலான வஸ்திரத்தை தரித்து கொண்டு இடது கையிலே கத்தியை ஏந்தி கொண்டு வாய நிறைய தாம்பூலத்தை போட்டுண்டு சக்கச்சவேல் இருக்கிற வாயோட கூட மந்தஸ்மித முகாம்புஜகா, முகத்திலே ஒரு லேசான புன்முறுவல் இருக்கக்கூடிய ஒரு அழகு. சிரிப்புன்னு சொல்லக்கூடியது நம்முடைய அழகை வெளிப்படுத்துவது. அதுல நன்னா வாய் விட்டாக ஓஹோன்னு சிரிக்கிறத காட்டிலும் மந்தஸ்மிதம்னு சொல்லக்கூடிய லேசான புன்முறுவல் ஒரு புன்னகை எல்லோராலும் எப்போதும் விரும்பக்கூடிய அழகை, எல்லோராலும் எப்போதும் ரசிக்கக்கூடிய அழகை தரும். அந்த மாதிரி எத்தனை அர்ச்சாவதார எம்பெருமான்கள் முகத்துல புன்னகையோட லேசான புன்முறுவலோட சேவை சாதிக்கிறா? வடுவூர் ராமன் என்ன, இப்படி எத்தனை பெருமாள் அப்படி சிரித்த முகத்தோட புன்னகையோட கூட சேவை சாதிக்கிறா? அந்த மாதிரி மந்தஸ்மித முகாம்புஜம், அவனுடைய முகம் தாமரை போல இருக்கிறதாம். எப்பேற்பட்ட தாமரை அப்படின்னா லேசான புன்முறுவல் பூக்கக்கூடிய தாமரை. தாமரை கூட எப்படி இருந்தா பிடிக்கும் நமக்கு? அந்த முட்டு லேசா அப்படி மலர்ந்து இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும் நமக்கு. நன்னா அப்படி விரிஞ்சு தொங்கிட்டு வாடி போயிருந்தா அத்தனை பிடிக்காதோ இல்லையோ? அந்த மாதிரி லேசான புன்முறுவலோடு கூட தாமரை போன்று இருக்கக்கூடிய முகத்தோடு கூட முருகோத்தமத கந்தேனா கஸ்தூரி புனுகு இந்த மாதிரி வாசன திரவியங்கள் எல்லாம் பூசிண்டு அந்த வாசனை எட்டு திக்குகளிலும் பரவும்படியாக தாமரை போன்று அகன்று விரிந்த கண்களை உடையவனாக சங்கை போன்ற கழுத்தோடு கூட உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரையும் மோகம் கொள்ளக்கூடிய மோகிக்கக்கூடிய அவள் அப்படியே மயக்கக்கூடிய அழகோடு கூட சாட்சாத் மன்மதனோய்வன் என்று ஆச்சரியப்படும்படியாக ஸ்வர்ண யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய தங்கத்தினாலான பூநூலை தரித்துக் கொண்டு மிருதுவான அங்கங்களோடு கூட நல்ல அழகோடு எல்லோரையும் வசீகரிக்கக்கூடிய விதத்திலே மகான்களான மகரிஷிகள் எல்லோரும் பிருந்தமாக கூட்டமாக யாகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த சபைக்குள்ளே நுழைகிறான் பெருமாள். அப்படின்னுட்டு வராக புராணம் இந்த மகரிஷியனுடைய யக்ஞ வாட்டிக்கைக்கு பெருமாள் எழுந்தருளினதை அந்த அழகை வர்ணித்தது. இந்த பெருமாள் எழுந்தருளின அழகை வர்ணித்த ஸ்லோகத்திலே முருகோத்த மத கந்தேன அப்படின்ற அந்த ஒரு பதம் தான் திருவனந்தாழ்வான் இந்த 51வது நாமாவளியாலே சொல்லப்படக்கூடிய விஷயத்துக்கு அடி. அதை எடுத்து அப்படியே இங்க எக்ஸ்பிளைன் பண்றார் சுவாமி. முருகோத்த மத கந்தேனா, மிருகங்களினிடத்திலேருந்து பெறப்படக்கூடிய வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டுன்னு சொன்னாரோ இல்லையோ, அத அன்னைக்கு எப்படி பூசிட்டு போனா, இன்னைக்கு எப்படி பூசிட்டு சேவை சாதிக்கிறான்றத விளக்குவதற்காக இந்த நாமாவளி. அன்னைக்கு அப்படி பெருமாள் அவளுடைய யாகசாலைக்கு போய் நின்றானா? நின்ன போது யாகம் பண்ணி கொண்டிருக்க ரிஷிகள் என்ன பண்ணினான்னா, யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காரியங்கள்லாம் அப்படியே நின்று போயிடுத்து. இவன் இவ்வளவு அழகோட வந்தத, பிராட்டியோட கூட வந்தத, ரெண்டு பேருடைய அழக பார்த்த ரிஷிகள் அப்படியே வாயடைச்சு போய் யாரெல்லாம் ஹவிஸ் சமர்ப்பிச்சுட்டு இருந்தாலோ ஹவிஸ் சமர்ப்பிக்கிற மாதிரியே அப்படியே சத போல நின்றுட்டா. வேத மந்திரங்கள் சொல்லிட்டு இருந்தவா எங்க மந்திரத்தை விட்டோன்னு கூட தெரியாம அப்படியே மந்திரத்தை மறந்து மெய் மறந்து அப்படியே நின்று போயிட்டா. யார் யார் என்னென்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காரியத்தை மறந்து அப்படியே மெய் மறந்து நின்றுட்டா. உலகமே இயங்கலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே நின்றுடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு வந்து கொஞ்சம் தங்களை தேத்துண்டு இப்படி இருக்காளே வா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆவலோட சில மகரிஷிகள் பெருமாள் தாயார் கிட்டக்க வரா, அந்த வேடுவன் வேடுவச்சு கிட்டக்க வரா. வந்து நீங்க ரெண்டு பேரும் யாரு, உங்களுக்கு எந்த ஊரு, உங்களுக்கு அம்மா அப்பா யாரு, உங்களோட பெயர் என்ன அப்படின்னு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருக்கா வாழண்ட. வந்தவா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விட்டு. அப்ப பெருமாள் வாயை திறந்து பதில் சொல்றார், எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, எனக்கு பேர் ஒன்னா இருந்தா இதுதான் என்னுடைய பேருன்னு சொல்லிடுவேன், எனக்கு பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு நிறைய பேர் இருக்கு, எதுன்னு சொல்றது, அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு வேதங்கள்லாம் என்ன கொண்டாடுறபடினாலே இதுதான் என்னுடைய நிலையான இருப்பிடம்னு சொல்றதுக்கு இல்ல, எல்லா இடத்திலும் நான் இருக்கேன், அதனால இதுதான் ஊர் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் என்னோட ஊர் தான், எங்கும் நான் இருக்கேன், எங்கும் இருப்பேன். இப்ப நான் வேடுவன் வேடுவச்சியா வந்ததுனால இதுதான் எங்களுடைய ரூபம்னு நினைச்சு நீங்க அப்படியே வந்து குழம்பிட வேண்டாம், நம்பிட வேண்டாம், ஏமாந்துட வேண்டாம். எந்த உருவத்தை வேணாலும் நாங்க எடுத்துப்போம். பெயர் கிடையாது, ஊர் கிடையாது, இதெல்லாம் போட்டோம். நான் எதுக்கு இங்க வந்தேன் தெரியுமா? இவ்வளவு ஆசையா யாகம் பண்ணக்கூடிய மகாத்மாக்களான ரிஷிகளே பக்தர்களே, உங்களை பாத்திரத்துக்காக உங்களை தேடி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். இவாளுக்கு பெருமாள் அத்தனை அழகோட நேர சேவிச்சதுல ஜெகன் மோகன சௌந்தர்யம்னு மோகத்தை தரக்கூடிய அழகோல்லிய பெருமாளுடையது. இவாள்லாம் மோகிச்சு போயிட்டா மயங்கி கிடக்கிறா, தேன்ல உழுந்த ஈயானது எப்படி அப்படி மயக்கத்துல இருக்கோ அந்த மாதிரி மயக்கத்துல இருக்கா எல்லாரும். இப்போ இவன் சொன்ன இந்த லட்சணங்கள், இவன் திருமேனியில இருக்கக்கூடிய லட்சணங்கள் இதெல்லாம் பார்த்தா இவன் தான் பரம்பொருள்னு தீர்மானத்துக்கு இன்னும் வந்துடலவா? அப்படி தான் தான் பரம்பொருள் என்பதை இவாளுக்கு காட்டுறதுக்காக பெருமாள் என்ன பண்ணானா, வசந்த சாஸ்திர விஷயங்களை எல்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சானா. பொதுவா ரிஷிகள் ஆச்சாரிய புருஷர்கள் பிராமணோத்தவர்கள்லாம் உற்சவங்கள்லாம் நடக்கிற போது பெருமாளுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் திருமஞ்சனம், வாகன புறப்பாடு, வீதி புறப்பாடு, பிரபந்தம் சேவிக்கிறது, வேதம் சேவிக்கிறது, பெருமாள் பத்தி உலாத்தல், இந்த மாதிரி பெருமாளுக்கு அர்ச்சாவதார பெருமாளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறச்ச பெருமாள் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணி வைப்பா, நடத்தி வைப்பா, தாங்களும் அனுபவிப்பா. அது ஆயிடுச்சு அப்படின்னா சாட்டு தூங்குறதுன்றது கிடையாது. பெருமாள் உற்சவம் இல்லாத சமயத்துல இவாளுடைய அனுஷ்டானங்கள் சந்தியாவந்தனமோ ஸ்நானமோ ஜபமோ இதெல்லாம் கூட உற்சவம்ன்றதுக்காக எதையும் குறைத்துக் கொள்ளக்கூடாது, அதையும் தகுந்த சமயம் பார்த்து சரியா பண்ணிடணும். இவா அந்தந்த வேலைக்கு பண்ண வேண்டிய ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் விடாம பண்ணணும். ஆத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், தலிகம்சம் பண்ணணும், இவா நன்னா வயத்துக்கு சாப்பிடணும். ரெண்டு வேலை நன்னா இவா ஆகாரம் சாப்பிட்டாதான் பத்து நாளும் கண் முழிச்சு பெருமாளுக்கு சமயத்துல எல்லாத்தையும் தொடர்ந்து ஒரு யாகம் போல உற்சவத்தை நடத்தி முடிக்க முடியும். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்ச சமயத்துல என்ன பண்ணுவா சுவாமி அப்படின்னா, படுத்தும் தூங்க மாட்டா. சாஸ்திர விசாரம் அதாவது உபன்யாசங்கள், சதசு, வித்வத் சதசு, அந்த மாதிரி பெருமாளை பத்தி அறிவிக்கக்கூடிய விசாரங்கள், பெருமாளுடைய குணங்களை அனுபவிக்கக்கூடிய அவனுடைய அழகை அனுபவிக்கக்கூடிய சாஸ்திரங்கள், ஸ்ரீபாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, ரகசியத்ரயசாரம் என்ன, ஆகம விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி பெருமாள் விஷயமான சாஸ்திரங்கள் பகவத் விஷயங்களை கொண்டு சதஸ் பண்ணுவா. சதஸ் அப்படின்னா சபை. அந்த சபையில ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தலைப்பு எடுத்துட்டு விசாரம் பண்ணுவா. அதனால பெருமாள் விஷயமா நிறைய சாஸ்திர விசாரங்கள்லாம் நடக்கும். ஏன் சாஸ்திர விசாரங்கள் நடக்கிறது அப்படின்னா, சாஸ்திர யோனித்துவாத்து அப்படின்னு பிரம்மசூத்திரமானது பரம்பொருளை சாஸ்திரங்களின் மூலமாக சாஸ்திரங்களை கொண்டே தெரிந்து கொள்ள வேணும்னு சொல்லித்தோ இல்லையோ. அப்படி சாஸ்திர யோனியிலே சாஸ்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாஸ்திர விசாரங்கள்லாம் நடக்கும். இது பண்டிதர்கள் பரமைகாந்திகள் ரிஷிகள்லாம் பண்ணக்கூடிய காரியம். அதனாலதான் இன்னைக்கும் நிறைய பிரம்மோற்சவங்கள்ல ஆழ்வாராச்சாரியல் அவதார உற்சவங்கள்ல எல்லாம் சில இடங்கள்ல வித்வத் சதஸ்ன்னுட்டு ஸ்ரீபாஷ்யம் வித்வத் சதஸ் முதலான சதஸ்கள் நடக்கிறது, பல இடங்கள்ல உபன்யாசங்கள் நடக்கிறது. சதஸ்ல சாஸ்திரம் வாசவா காலக்ஷேபம் பண்ண பண்டிதர்கள் மட்டும்தான் பங்கு கொள்ள முடியும், அவளுக்கு தான் அந்த அனுபவம் புரியும். அப்ப எல்லோருக்கும் பகவத் அனுபவமானது கிடைக்க வேணும் அப்படின்னா சர்வ ஜன ரஞ்சகமாக எல்லோருக்கும் ரசிக்கும்படியாக உபன்யாசங்கள் பண்ண வேணும். அதனால உபன்யாசங்கள் பண்ணா இங்க சதஸ்ல பத்து பேர் இருக்கான்னா உபன்யாசத்தை நூறு பேர் ஆயிரம் பேர் கேட்பா. சில இடங்கள்ல சதஸும் நடக்கும் உபன்யாசமும் நடக்கும். அந்த மாதிரி பெருமாளை வந்து அந்த முழுக்க அந்த பத்து நாள் அப்படின்னா அந்த பத்து நாள் அப்படியே வந்து அவனுக்கே அற்று தீர்ந்துன்னு பெருமாளுக்காகவே விட்டுடணும். அந்த பத்து நாள் நாம சாப்பிடுற நேரம், தூங்குற நேரம், அனுஷ்டானம் பண்ற நேரம் தவிர மற்றதெல்லாம் பெருமாள் விஷயமாவே பெருமாள் சம்பந்தப்பட்டே கழியணும் அந்த காலம். அப்பேற்பட்ட உசந்த விசாரம்ன்றதுதான் சாஸ்திர விசாரம். ரிஷிகளை பார்த்த உடனே பெருமாளுக்கு சாஸ்திர விசாரம் பண்ணணும்ன்ற ஆசை வந்துட்டு இவனாவே சாஸ்திரத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டான், சாஸ்திர விஷயங்கள்லாம் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். இவனுக்கு என்ன அவ்வளவு சாஸ்திரம் தெரியுமா அப்படின்னா, லோகத்திலே சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு நடமாட செய்தவனே இவன் தானே. எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூலமான வேதமே இவனுக்கு மூச்சு காத்தா இருக்கிறது. பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய பகவத் சாஸ்திரத்தை தானே தன் வாயால மொழிந்தான். பகவத்கீதைன்னு சொல்லக்கூடிய கீதா சாஸ்திரத்தை இவனே இவன் வாயால் உபதேசித்தான். இவனுடைய பக்தர்களான மகான்களான ரிஷிகள் வியாசர முதலான ரிஷிகளுக்குள்ளே இவன் அனுப்பிரவேசித்து அவளுக்குள்ளே இவன் இருந்து, அதாவது வியாசராக நாரதராக இவனை அவதாரம் பண்ணி நிறைய புராணங்கள், இத்திகாசங்கள், தர்மசாஸ்திரங்கள், பிரம்மசூத்திரங்கள் இதையெல்லாம் கூட லோகத்திலே உபதேசமா பண்ணினான். இப்படி எல்லா சாஸ்திரத்துக்கும் பிறப்பிடம், எல்லா சாஸ்திரத்தையும் லோகத்திலே நடமாட விட்டவன், எல்லா சாஸ்திரங்களையும் படைத்தவன் இவன் தானே. இவனுக்கு மேல லோகத்துல சாஸ்திரம் தெரிஞ்சவான் யார் இருக்கா? அதனால இன்னைக்கும் கூட திருவேங்கடமுடையானுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடக்கிற போது அதிலே ஒரு நாமாவளியாக சர்வசாஸ்திர விசாரதாய நமஹ அப்படின்னு வரும். சாஸ்திர விசாரதா அப்படின்னா ஒரு சாஸ்திரத்திலே நீச்சல் அடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சாஸ்திரத்தை நன்னா கரைச்சி குடிச்சவர்னு அர்த்தம். சாஸ்திரம் எல்லோருக்கும் தெரியும், அவளுக்கு எவ்வளவு தெரியும்ன்றது அவளுக்கு தெரியும். ஒருத்தருக்கு கொஞ்சம் தெரியும், இன்னொருத்தருக்கு நிறைய தெரியும், இன்னொருத்தருக்கு ரொம்ப நன்னா தெரியும். ஆனா யாரு சாஸ்திர விசாரதர் அப்படின்ற பதத்தினாலே வழங்கப்படுவார் அப்படின்னா அந்த சாஸ்திரத்தை நன்னா கரைச்சி குடிச்சவர். அவர் நீச்சல் அடிக்கக்கூடிய அந்த கடலிலே எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு கடக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த சாஸ்திரமாகிற கடலிலே சாஸ்திர ஞானம் இருக்க வேண்டும். அவருக்கு சாஸ்திர விசாரதர்னு பெயர். நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் மகாவித்வான்கள்லாம் கூட மீமாம்சா விசாரத அப்படின்லாம் பட்டம் போட்டுக்கிறாள் இல்லையோ, அப்படின்னா மீமாம்சா சாஸ்திரத்திலே கரை கண்டவர்னு அர்த்தம். இந்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சமுத்திரம் நிஜமாவே சமுத்திரம். எப்படி எப்ப புயல் வரும், எப்ப வந்து அலைகள் பெருசா வரும், எப்ப என்ன நடக்கும்னு தெரியாம அப்படி போகக்கூடிய கப்பல் என்ன, படகுகள் என்ன, ஓடங்கள் என்ன, நீந்தக்கூடிய மனுஷா என்ன, இவாளெல்லாம் அப்படி அலை கழித்து நில குலைய செய்யறதோ அந்த மாதிரிதான் சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய சமுத்திரமும் இருக்கும். அப்பேற்பட்ட இடையூறுகள்லாம் அந்த சமுத்திரத்துல இருந்தாலும் கூட அதெல்லாம் மீறி எதிர்நீச்சல் போட்டு இவா கரைக்கு வந்து கரையை காணணும். அதனால இவாளுக்கு வந்து சாஸ்திரமாகிற கடலிலே கரை கண்டவா அப்படின்னு பெயர். சாஸ்திர விசாரதா சர்வசாஸ்திர விசாரதன் அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களிலும் கரை கண்டவன் எம்பெருமான். லோகத்திலே சாஸ்திரம்னு என்னவெல்லாம் உண்டோ அத்தனை சாஸ்திரங்களிலும் நீச்சல் அடிக்கக்கூடிய திறமையுடையவன் எம்பெருமான். அதனால சர்வசாஸ்திர விசாரதாய நமஹ அப்படின்னு திருவேங்கடமுடையானுக்கு தினம் அர்ச்சனை நடக்கிறது. அப்பேற்பட்டவனான அப்படின்னாலே இவனே வாயை திறந்து சாஸ்திர விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப நாம கூட பெருமாளை எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கிறோம். 24 மணி நேரம் பெருமாளை பத்தி பேசிட்டு இல்ல, ஆனா எப்போ நம்மையும் அறியாம பெருமாள் பத்தின விஷயம் நம்ம வாயில வந்துடும்? நம்ம போல பெருமாள் அனுபவிக்கக்கூடிய பக்தா பாகவதா ஸ்ரீவைஷ்ணவா யாரையானும் பார்த்துட்டோம்னா நம்மையும் மீறி ஏதோ பேருக்கு சௌக்கியமா சாட்டுங்களா எப்போ வந்தீங்கன்னு ரெண்டு வார்த்தை கேட்டுட்டு உடனே பெருமாளை பத்தி பேச ஆரம்பிச்சுடுறோம் இல்லையோ. அந்த மாதிரி சாஸ்திரத்துல கரை கண்ட இவனுக்கு, எல்லா சாஸ்திரத்திலையும் கரை கண்ட இவனுக்கு சாஸ்திரங்கள்ல கரை கண்ட ரிஷிகளை பார்த்த உடனே சாஸ்திர விசாரம் பண்ணணும்ன்ற எண்ணம் வந்துடுத்து பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவளும் இவன் அதி ஆச்சரியமா எல்லா சாஸ்திரங்களையும் ஏற்றினவன் கூட இந்த அளவுக்கு சாஸ்திர விசாரம் பண்ண மாட்டான், அப்படி சாஸ்திர விசாரம் பண்றானே இந்த வேடன் அப்படின்னு அவெல்லாம் ஆச்சரியப்படும்படியா சாஸ்திர விசாரம் பண்ணிட்டே வந்தானான். இப்படி பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல அந்த யாகம் பூர்ணமாகிற சமயம், பூர்ணாகுதி நடக்கக்கூடிய சமயம், அந்த யாகத்திலே முக்கியமான அங்கமான வபாஹோமம்னு சொல்லக்கூடிய வபைய கொண்டு ஹோமம் பண்ணக்கூடிய சமயம் வந்துடுத்து, அது குறிப்பிட்ட நாழிகையில தகுந்த முகூர்த்தத்துல பண்ண வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிஷியானவர் என்ன சொன்னாரா, சாஸ்திரம் சொன்ன மாதிரி அந்த முகூர்த்தத்துல தவற விடாம அந்த வபாஹோமத்தை முடிச்சுடலாம் அப்படின்னுட்டு, பிறகு சாஸ்திர விசாரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு அந்த வேடன் பண்ணின்ற சாஸ்திர விசாரத்தை கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தி வைத்து உச்சஸ்தாயில வேத மந்திரங்கள்லாம் முழங்க மங்களவாத்தியங்கள்லாம் முழங்க ஆச்சரியமா அந்த வபாஹோமத்தை பண்ணி யாகத்தை பூர்த்தி பண்ணினாலாம். அந்த சமயத்துல ஒரு பெரிய அற்புதம் ஆச்சரியம் பேராச்சரியம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, யாகத்துல நாம என்ன பண்றோம், எதையெல்லாம் எம்பெருமான் நமக்கு கொடுக்கறானோ அதையெல்லாம் இதெல்லாம் என்னுடையது இல்ல, எல்லாம் உன்னுடையது, அதனால உனக்கே சமர்ப்பிக்கிறேன்னுட்டு அவன் நமக்கு கொடுத்த வஸ்துக்கள்ல இருந்து கொஞ்சம் வஸ்துக்களை எடுத்து அவன் பேரை சொல்லி இது என்னுடையதல்ல உனக்கேன்னு சொல்லி சமர்ப்பிக்கிறதுக்கு தான் யாகம்னு பெயர். அப்படி எதையெல்லாம் நாம சுவாகா சுவாகான்னு சொல்லி யாகத்துல சமர்ப்பிக்கிறோமோ அதெல்லாம் கூட எம்பெருமான் வந்து ஏந்தி கொள்வான், அவன் வாங்கிப்பான் பெருமாள். அப்படி ஒரு யாகம் நடக்கிறச்ச பல தேவதைகளுக்கு அந்தந்த தேவதைகளுக்கு என்னென்ன பங்கு உண்டோ அந்த அவிசெல்லாம் அந்த தேவதையினுடைய பெயரை சொல்லி அதில் போடுவா, அதாவது அந்த தேவத்தை வந்து வாங்கிக்கோ நேரம். ஹோமத்திலே அக்னியானவன் எந்தெந்த தேவத்தைக்கு என்னென்ன சொல்லி நம்ம அக்னியில போடுறோமோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் இவன் கொடுப்பான். அதுவே யாகத்தில எந்தெந்த தேவத்தினுடைய பெயரை சொல்லி என்னென்ன போடுறோமோ அதை அந்த தேவத்தையே வந்து வாங்கிக்கும். இதற்கு முன்னாடி யுகங்கள்ல எல்லாம் ஒரு யாகம் நடக்கிறது அப்படின்னா அந்த யாகசாலைக்கு இந்திரன் வருவான், அக்னி வருவான், வாயு வருவான், அவள்லாம் வரச்ச யாகம் பண்றவர் அந்த ரிஷிகள் அந்த வாத்தியார் அவா மட்டும் இல்லாம அந்த யாக குண்டத்துல யாகசாலையில யாரெல்லாம் இருக்காலும் அத்தனை பேரும் அவளை பார்க்கலாமா நேரையே. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யுகங்கள்ல இருந்தவாள் எல்லாம் சாதாரணமா நம்மள போல இந்திரனை சந்திரனை எல்லாம் பார்த்தவா நேரம். இப்ப கலியுகமானபடியினாலே அவள் எல்லாம் இன்னைக்கு வரா வாங்கிக்கிறா, நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் அவ்வளவுதான். அப்போ அந்தந்த தேவத்தினுடைய பெயரை சொல்லி சுவாகான்னு சொல்லி அர்ப்பிக்கிற போது அந்த தேவத்தை வந்து எனக்கு தான் வாங்கிக்கிறதோ இல்லையோ, அப்படி எல்லா தேவத்தையும் வந்து வாங்கிண்டாதான் அந்த யாகமானது பூர்த்தி பெறும், அந்த பலன் கிடைக்கும். அப்போ அந்த யாகத்தினுடைய ஹிருதயம் போல முக்கியமான அங்கமாக அந்த வபாஹோமம் நடக்கிற போது எந்த தேவத்தையை உத்தேசித்து எந்த தேவத்தையை குறித்து இந்த யாகம் நடக்கிறதோ அந்த தேவத்தை வந்து வாங்கிக்கணும். இவ பரம புருஷனான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து வேதம் சாஸ்திரம் வகுத்த ரீதியிலே வசந்த யாகத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவா பண்ற வபாஹோமத்திலே இவா சமர்ப்பிக்கக்கூடிய வபைய யாரு வாங்கிக்கணும்? பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன் தானே வாங்கிக்கணும். அவன் தானே சாட்சாத்தா வேடன் வேடுவச்சியா பெருமாளும் பிராட்டியுமா வந்திருக்கா. இப்ப என்ன பண்ணானா, தங்களுடைய வேடன் வேடுவச்சின்ற உருவத்தை மறைத்து கொண்டு தன்னுடைய நிஜஸ்வரூபத்திலே சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு பஞ்சாயுதங்களை தரித்துக் கொண்டு மார்பிலே கௌஸ்துப ரத்னம் மகாலட்சுமி இவாளெல்லாம் துளங்க அருகிலே அலர்மேல் மங்கை தாயாருடைய கடத்தை பற்றி கொண்டு சர்வ ஆபரண பூஷிதனா எல்லா ஆபரணங்களையும் தரித்துக் கொண்டு எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு பெருமாள் தன்னுடைய நிஜ ரூபத்தை மகரிஷிகளுக்கெல்லாம் காட்டி அந்த யாக அக்னியிலேருந்து வெளியில வந்தானாம். இவா சாஸ்திர விசாரத்தை நிறுத்தி வச்சுட்டு வபாஹோமம் பண்ணணும்னு மந்திரங்களை சொல்லி வபாஹோம பிரக்கிரிய அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த காரியங்கள் ஆரம்பிச்சுட்டா. அதனால இந்த வேடனை எல்லோரும் மறந்துட்டா ஒரு க்ஷணம். இந்த வேடன் என்ன பண்றான், இந்த வேடு வச்சு என்ன பண்றான், இந்த புக்கைவாளுடைய பார்வை திரும்பல. யாகமானது நல்ல ரீதியிலே குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள தகுந்த முறையில பூர்த்தி அடையணும்னு இவாளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அதுலயே இருக்கு. இப்போ அந்த சமயத்திலே மாயாவி பரமானந்தம்னு புராணம் வர்ணித்தது போல மாயாவியான பெருமாள் தன்னுடைய மாயினால என்ன பண்ணா, அந்த வேடன் வெடுவச்சியா நிந்தவா ஒரு க்ஷணத்துல அங்கிருந்து மறைந்து தங்களுடைய நிஜஸ்வரூபத்தை காட்டிக்கொண்டு எல்லா ஆயுதங்கள் எல்லா ஆபரணங்களோடு கூட இந்த யாகசாலையில அந்த யாக குண்டத்தில இருக்கக்கூடிய யாக அக்னியிலேருந்து வெளியில வந்தானா. வந்து பெருமாள் தன்னுடைய கையை ஏந்தி இவா சமர்ப்பித்த அந்த வப்பையை சுவாகான்னு சொல்லி சமர்ப்பித்த அந்த வப்பையை தன்னுடைய கையில வாங்கிண்டானா, தன்னுடைய ரெண்டு கைகளையும் ஏந்தி வாங்கிண்டானான். அதே மாதிரிதான் பிரம்மா யாகம் பண்ணின போது அஸ்வமேத யாகம் பண்ணின போது தேவ பெருமாள் அந்த யாக குண்டத்திலிருந்து வெளியில வந்து தன்னுடைய இரு கரங்களாலே பிரம்மா பண்ணின அந்த வபாஹோம வபையை தன்னுடைய கைகளாலே வாங்கிட்டான். அப்படி வாங்கிக்கணும், அப்பதான் அந்த யாகம் பூர்த்தி ஆறுது, அவ நல்லபடியா யாகம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம், அந்த யாகத்துக்கான பலன் கிடைக்கும். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் அப்படின்னு விட்டு தேவ பெருமாளுக்கு ஸ்லோகம். அப்படி அந்த வபைய பெருமாள் வாங்கிக்கணும்ன்றதுதான் யாகம் பூர்த்தி ஆச்சு அப்படின்றதுக்கான அடையாளம். அப்ப பெருமாள் நேரம் வந்து வாங்கிண்டான். இவாளுக்கெல்லாம் அத்தனை சந்தோஷம், கோடி சூரியனுக்கு சமானமான தேஜஸ் பெருமாள் தாயாருடைய திருமேனியில் அப்படி ஜொலிக்கிறதாம் தரதகான்னு. ஒரு சூரியனையே நம்மால ஒரு க்ஷணம் நேர பார்க்க முடியல, கோடி சூரியன்களுடைய தேஜஸை கொண்டு பெருமாளும் பிராட்டியும் யாக குண்டத்திலே அந்த யாக அக்னியிலே சேவை சாதித்து கையை ஏந்தி அவிச வாங்கிண்டா. இப்ப நமக்கு என்னன்னு யாக வரணும், இந்த திருவேங்கடமுடையான் திருமலையிலே விஸ்வரூப தரிசனம் காட்டிய போது அந்த திருமேனியிலேருந்து வந்த அந்த பெரிய தேஜஸை சகித்துக் கொள்ள முடியாமல் பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் கூட அப்படி கண்ணு கூச்சி பெருமாளை சேவிக்க முடியாம தலையை தொங்க போட்டு நின்னாலே அது ஞாபகம் வரணும். பிரம்மாதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. பிரம்மா முதலான தேவர்களாலே கூட சகித்துக் கொள்ள முடியாத, ஜீரணித்துக் கொள்ள முடியாத, நேர பார்க்க முடியாத அப்பேற்பட்ட தேஜஸோடு கூட அந்த விஸ்வரூபம் இருந்தது. அதே மாதிரி யாகசாலையில இருக்கக்கூடிய மகாத்மாக்களான இந்த ரிஷிகள் நேர பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை தேஜஸோட கோட்டி சூரிய சமப்பிரபனாக கோட்டி சூரியன்களுக்கு இருக்கக்கூடிய பிரபை அந்த ஒளி அந்த அக்னி ஜுவாலை எப்படி இருக்குமோ அந்த தேஜஸோடு கூட பெருமாள் சேவை சாதித்தானோ, சேவை சாதித்தான். அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தப்தமாயிட்டா, ஸ்தப்தமாயிட்டான்னா ஸ்தம்பம் போல அப்படியே தூண் போல உறைஞ்சு நின்றுட்டா, கல் மாதிரி நின்றுட்டா எல்லோரும். அப்ப பெருமாள் வாயை திறந்து பேசுறார், ரிஷிகளே நீங்கெல்லாம் மகாத்மாக்கள், என்னிடத்துல உண்மையான பக்தியோட கூட ரொம்ப ஸ்ரத்தையா இந்த யாகத்தை பண்ணினீங்க, உங்களுடைய யாகத்தினாலே நான் திருப்தி அடைந்தேன், ரொம்ப சந்தோஷமா நீங்க சமர்ப்பித்த வப்பைய நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமாளும் பிராட்டியும் அந்தர்தானமானாலாம், அதாவது மறைஞ்சுட்டா. அப்புறம் இவா சுயநுணைவுக்கு வந்து சுத்தி பார்த்தா அந்த வேடனையும் வீடு வச்சியும் காணும். அப்போ ஞான திருஷ்டியாலே இவாள்லாம் அப்படியே தியானம் பண்ணி பார்த்த போது வந்த வேடனும் வீடு வச்சியும் சாட்சா திருவேங்கடமுடையானும் அலர்மேல் மங்கையும் அப்படின்னு விட்டு நம்ம யாரை குறித்து யாகம் பண்ணமோ அவனே நம்ம பண்ணின யாகத்தினாலே மகிழ்ந்து பிரீத்தி அடைந்து சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு நம்முடைய யாகசாலைக்கு வந்து நம்ம எல்லாம் அனுகிரகிச்சிருக்கான். நம்மோட பேசியிருக்கான். இதுல பகவத்கீதையில பெருமாள் அவதார ரகசியம்னு சொன்ன விஷயம் ஒன்னும் நமக்கு எல்லாம் நல்லா தெரியுது. எதனால பகவான் அவதாரம் பண்றான், துஷ்ட நிகிரகத்துக்கு மட்டுமல்ல சாது சமாகமம் தன்னுடைய பக்தர்களிடத்திலே தன்னுடைய பக்தர்களை நேர பார்த்து அவளோட பேசணும்னு ஆசையாம் பெருமாளுக்கு. அத விக்கிரகமா இருக்கிறச்ச சில பேரிடத்துலதான் பண்றான், ரொம்ப குறைஞ்சவாள் இடத்துலதான் பண்றான், திருக்கச்சி நம்பிகள் போல. எல்லோரிடத்திலும் பண்ணணும்னா பெருமாள் விபவாவதாரமா நேர வரணும். அப்படி இந்த மகரிஷிகளோட எல்லாம் பேசணும் அப்படின்றதுக்காக தான் பெருமாள் வேடன் வேடு வச்சியா வேஷம் போட்டுண்டோ இந்த யாகசாலைக்கு வந்தா வந்தார். பெருமாளாவே வந்திருந்தா இவ அந்த வப வாங்கிக்கிறதுக்காக பெருமாள் யாக அக்னியிலிருந்து தோன்றினார் பாருங்க, தன்னுடைய நிஜஸ்வரூபத்தோட அதை பார்த்து என்ன ஆச்சு அவளுடைய கதி. அப்படியே ஒரு நிமிஷம் மோகித்து மயங்கி நின்னுட்டா, உலகத்தையே மறந்துட்டா, என்ன நடக்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பெருமாள் தான் பேசினார், இவா வாயை திறக்கவே இல்ல. இவ அப்படி கொஞ்சம் அந்த மோகத்திலிருந்து மயக்கத்திலிருந்து தெளிந்து சுயநினைவுக்கு வரத்துக்குள்ள பெருமாள் மறைஞ்சுட்டார். முதலையே பெருமாள் பெருமாளா வந்திருந்தாருன்னா இதுதான் நடந்திருக்கும். சொல்ல போனா இந்த வபாஹோமத்தை கூட பண்ணிருக்க மாட்டா, யாகம் கூட பூர்த்தியாயிருக்காது. அப்பேற்பட்ட அழகு பெருமாளுடைய அழகு, சேவிக்கிறவாள் அப்படியே ஸ்தம்பிக்க செய்வது, கல்லு போல அப்படின்னு நிக்க வச்சுடுவோம், நம்மள நகரவே மாட்டோம், எங்கேயோ ஒரு உலகத்துக்கு போவோம், மோகித்து விடுவோம். இன்னைக்கு அர்ச்சாவதாரத்திலேயே அப்பேற்பட்ட அழகு நம்ம எல்லாம் வாயடைக்க செய்கிறது, கண்களை குளமாக்குகிறது, மெய்மறக்க செய்கிறதுன்னா நேரம் அவனுடைய அழகு எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அப்போ நேரம் இருக்கிற அழகை விட அர்ச்சாவதாரத்துல குறவா அப்படின்னா, நேர பெருமாளை சேவிக்கணும்னா அதுக்கான பக்தி சக்தி எல்லாம் நமக்கு இல்லைன்றதுனாலதான் எல்லோரையும் சமமா அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் எப்படி தன்னை குறைத்து கொண்டு அர்ச்சாவதாரமா வரானோ, அதுபோல நம்முடைய கண்களாலே எவ்வளவு அழகை எவ்வளவு தேஜஸை ஜீர்ணித்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தன்னுடைய தேஜஸையும் அழகையும் குறைத்து கொண்டு பெருமாள் அர்ச்சாவதாரத்துல இருக்கானே, நம்முடைய கண்களுக்கு சேவை சாதிக்கிறானே தவிர அதை விட இதுக்கு அழகு குறைவுன்னு கிடையாது. பெருமாளுடைய ஐந்து ரூபங்கள் பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை எல்லாம் சமம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி நமக்கு சேவை, தேவர்களுடைய கண்களுக்கு அவளுக்கு சேவை, நித்தியசூரிகளுக்கு அவளுடைய சக்திக்கு ஞானத்துக்கு ஏற்றது போல அவளுக்கு சேவை. அதனால யாகமே நடந்திருக்காதோ இல்லையோ, அதனால பெருமாள் வந்து இவளுடைய பேசணும்ன்ற தன்னுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னா யாருன்னே தெரியாதபடி வந்தாதான் நீ யாரு எதுக்கு இங்க வந்தன்னு எல்லாம் கேட்பா, அவளோட பேசலாம்னு சொல்லிட்டு சாஸ்திர விசாரம் எல்லாம் கூட பண்ணி தன்னுடைய பக்தர்களோட கலந்து பேசின சந்தோஷத்தோடு கூட அந்த யாகத்தை ஏத்துண்டு பெருமாள் அந்தர்தானம் ஆயிட்டான். இதனால என்ன தெரியறது அப்படின்னா, சங்க சக்கரங்களை ஏந்தி பிடித்துக் கொண்டு மகாலட்சுமி மார்பிலே உறைபவனாக பரம்பொருள் நான் தான், உலகத்தை படைத்தவன் காப்பாற்றுறவன் மோட்சம் தரக்கூடியவன் நான் தான் அப்படின்னு அந்த உசந்த இடத்துல இருந்தாலும் கூட நீங்க தான் என்ன தேடி வரணும், இவ்வளவு பெரிய பெருமாள் நான் எப்படி உங்களை தேடி வருவேன், வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லாம நம்மை தேடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு விட்டு அவனுடைய சௌலபியத்துக்கு ஒரு உதாரணம் காட்டுறான். எங்க போனா, அன்னைக்கு மகரிஷிகளுடைய யாகசாலைக்கு போனானே, அப்பேற்பட்ட பக்தியும் சிரத்தையும் இருந்தால் நிச்சயம் நம்மையும் தேடி வருவான் அப்படின்றத திருவனந்தாழ்வான் நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார். அந்த வேடுவன் வேடு வச்சியா பெருமாள் வந்த போது அவ திருமேனியை வர்ணித்த போது அதுல மிருகோத்தம மத கந்த அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான் இந்த நாமாவளிக்கு விஷயம். இது பெருமாளுடைய விபவாவதார அனுபவம். இப்போ அர்ச்சாவதாரத்துல இதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு பார்த்தோமானா, இன்னைக்கும் பெருமாளுடைய விக்கிரகம், பெருமாளுடைய வடிவு, பெருமாளுடைய ரூபம், அர்ச்சா திருமேனி எப்போதும் கமகமான்னு வாசனை வீசக்கூடிய வசந்த கஸ்தூரி புழுகு முதலான வாசன திரவியங்கள் பூசப்பட்ட திருமேனியா தான் சேவை சாதிக்கிறது. போன உபன்யாசத்துல திருமார்பு நாச்சியார் அனுபவம், அதற்கு முந்தின உபன்யாசத்துல திருவேங்கடமுடையான் திருமேனி அனுபவம், இந்த உபன்யாசத்திலே திருவேங்கடமுடையான் திருமஞ்சன அனுபவம். பெருமாளுடைய திருமஞ்சன அவசரம், பெருமாள் திருமஞ்சன ஆகிற சமயத்துல எப்படி இருப்பார், எப்படி எல்லாம் திருமஞ்சன ஆறுதுன்னு சின்னதா ஒரு அனுபவம். பெருமாளுக்கு ராமானுஜர் காலத்துக்கு முன்னால நித்திய திருமஞ்சனம்னு தினமும் திருமஞ்சனம் இருந்ததுதான். சுவாமி ராமானுஜர் குளிரருவி வேங்கடம் அப்படின்னு நன்ன குளிர்ந்த அருவிகள்லாம் நிறைய பெருகிறதுனால எப்போதும் குளிரக்கூடிய, குளிர் காத்து வருடக்கூடிய, அப்படியே குளிர்ல நடுக்க வைக்கக்கூடிய திருவேங்கடமலைன்னு ஆழ்வார் பாடினபடினால பெருமாள் ஏற்கனவே குளிர்ல இருந்துருக்கார், நல்ல மழை வேற அப்பப்ப பெய்யும், சுத்தி அருவிகள் ஓடுறது, திருவடி கீழே விரஜாநதி எல்லாம் ஓடுறது, இதுல தினமும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணினா பெருமாள் திருமேனி காய்ச்சல் முதலான உபத்திரவங்களாலே பாதிக்கப்பட்டு விடும் அப்படின்னுட்டு பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய பரிவினாலே என்ன பண்ணினாராம், பெருமாள் திருமேனியிலே பெருமாள் திருமார்பிலே தாயாரானவள் வியூகலட்சுமியா நிரந்தரமா வசிக்கிறா பாருங்கோ. அதனால பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து திருமஞ்சனம் பண்ணணும் அப்படின்னா, விசேஷமா தாயாருக்கு திருமஞ்சனம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில திருமஞ்சனம் பண்ணினா போரும் அப்படின்னுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் மூலவருக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கன்ற நியமனத்தை சுவாமி ராமானுஜர் அந்த நியமத்தை ஏற்படுத்தினாராம். மலைக்கு வந்தபோது திருவேங்கடமுடையானுடைய பிரதிஷ்டை, அவனுடைய ஆராதனம், பூஜை, இதெல்லாம் வைகானச சாஸ்திர ரீதியா வைகானசாகம ரீதியில தான் நடக்கிறது. வைகானசாகமத்திலே பல சம்ஹிதைகள் உண்டு. அதுல ஆனந்த சம்ஹிதைன்னு ஒரு சம்ஹிதையில சொல்லப்பட்ட வசனம் வாக்கியம் என்ன அப்படின்னா, பிராட்டியோடு கூட அதாவது மகாலட்சுமியோடு கூட சேர்ந்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணினால் பெருமாள் அங்க ஸ்திர சாநித்தியம் பண்ணுவானாம். அதாவது ரொம்ப கோடி யுகங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு பெருமாள் வந்து விரும்பி வாசம் பண்ணுவானாம் அந்த விக்கிரகத்திலே. சாநித்தியம் அப்படின்னா பெருமாள் இருக்கிறது, பெருமாள் வாசம் பண்றது. அப்படி பெருமாள் வாசம் பண்றதுனாலதான் விக்கிரகம்னு சொல்றோம். ஸ்திர சாநித்தியம் அப்படின்னா நிலையான சாநித்தியம் அப்படின்னா பல காலங்களுக்கு பெருமாள் ரொம்ப ஆசையோடு கூட இந்த விக்கிரகத்தில் இருந்தே தீருவேன் அப்படின்னு இருக்கிறது. அப்படி இருப்பானாம் பெருமாள். அதனாலே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கும் திருமார்பு நாச்சியாருக்கும் சேர்ந்து அந்த திருமார்பு நாச்சியாரான மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள்ல திருமஞ்சனம் நடக்கிறோம் அப்படின்ற வழக்கத்தை ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்தார். இந்த வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆறதுனால என்ன லாபம், என்ன பலன் அப்படின்னா, சர்வலோக கல்யாணகரம், இந்த லோகங்களுக்கெல்லாம் கூட மங்களமானது உண்டாகும். சர்வ சம்பத் பிரதம், எல்லோருக்கும் எல்லா சம்பத்தையும் செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய பிராட்டியும் பெருமாளும் மகிழ்வதனாலே அவளுடைய ஆனந்தத்தினுடைய பலனாக நமக்கெல்லாம் கூட ஐஸ்வர்யம் செல்வம் கிடைக்குமா. ஆகையினாலே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்ற கிரமமும் மலையில உண்டு. அதுக்காக மத்த நாள்ல சேவித்தா விசேஷம் குறைவுன்னு இல்லை. பெருமாளும் பிராட்டியும் விசேஷமா அன்னைக்கு திருமஞ்சனம் கண்டருளி அத்தனை ஆனந்தத்தோட இருக்கிறபடினாலே இந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பெருமாள் திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை நடக்கிறது ராமானுஜர் ஏற்படுத்தினார். அப்ப பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னா, பெருமாளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மாலைகள் இதெல்லாம் முதல் நாள் ராத்திரி களைஞ்சுடுவா. அப்படி களைஞ்சுட்டு பெருமாள் திருமேனியில் இருக்கக்கூடிய எல்லா திருவாபரணங்களையும் களைஞ்சுடுவா. பெருமாள் தலையில இருக்கக்கூடிய கிரீட்டம், பெருமாள் திருவடியில் இருக்கக்கூடிய திருவடி கவச்சம் எல்லாத்தையும் களைஞ்சுடுவா. இப்ப பெருமாள் திருமேனியில என்னதான் இருக்கும் அப்படின்னா, பெருமாள் சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கரங்கள் சங்க சக்கரம் இதற்கு கவசம் இருக்கும். மார்பிலே திருமார்பு நாச்சியார் மகாலட்சுமி பதக்கம், ரெண்டு பக்கம் ரெண்டு நாச்சியார் இருப்பா. யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய பூனல் திருச்சன் இருப்பார் பெருமாள். நெத்தியில முதல் நாள் சாற்றப்பட்ட மெல்லிசான திருமண்ணை கூட களைஞ்சிடுவா. ஏன்னா அது வந்து பச்சை கற்பூரம் தானே, அப்படியே பேர்த்து எடுத்தாலானா அப்படியே கேக் மாதிரி வந்துடும், அதை களைஞ்சிடுவா. இவ்வளவுதான் பெருமாள் எழுந்திரல் இருக்கக்கூடிய அவசரம். வஸ்திரம் என்னன்னு பார்த்தா, இடுப்புக்கு லேசா சின்னதா ஒரு உத்திரியம் போல உடுத்தின் இருப்பார். ரொம்ப சின்ன உத்திரியம் அது. அது போக கௌபீனம் தரித்துக் கொண்டிருப்பார் பெருமாள், இடுப்புல இருந்து தொங்கக்கூடிய கோமணம். அதாவது பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளுக்கு நடுவுல அந்த கௌபீனத்தை விட்டு பின்பக்கம் எல்லாம் நமக்கு சாற்ற முடியாது. ஏன்னா பெருமாளுடைய திருமேனி அமைப்பு அது போல விக்கிரகமா இருக்கிறபடினால பெருமாளுடைய ரெண்டு திருவடிகளுக்கு நடுவுல கேப் எல்லாம் இருக்காது வஸ்திரத்தை விட்டு சாத்திரா அப்படிலாம். ஆகையினால இடுப்புல ஒரு உத்திரிய மாட்டம் மெல்லிசா ஒரு டவல் மாதிரி பெருமாளுக்கு தூய காட்டன்ல பண்ணப்பட்ட பருத்தி வஸ்திரத்தை மெல்லிசா உத்திரியம் போல சாத்திட்டு அதுல முன்பக்கம் மொத்தம் தொங்கிட்டு இருக்கிற மாதிரியா ஒரு கௌபீனத்தை நீண்ட ஒரு துண்டை காட்டன் வஸ்திரத்தை வெள்ள துண்டை அப்படி தொங்க விடுவா. அதுதான் கௌபீனம் பெருமாளுக்கு. இந்த கௌபீனத்தோட கூட சங்க சக்கரங்களுக்கு மாத்திரம் கவசம் சாத்திண்டு, மார்புல திருமார்பு நாச்சியார் சாத்திண்டு, பூனல் சாத்திண்டு, இவ்வளவுதான் பெருமாள் அன்னைக்கு சேவை சாதிப்பார். இதுக்கப்புறம் பெருமாளுடைய திருமேனி முழுக்க புனுகு தைலம்னு சொல்லக்கூடிய வசந்த வாசன தைலத்தை சாத்துவா. அது என்ன புனுகு தைலம் அப்படின்னா, புனுகுன்னா புனுகு பூனையினுடைய வயிற்றுல இருந்து பெறப்படக்கூடிய வாசனை திரவியம்னு பார்த்தோம். ரொம்ப வில அதிகமான வசந்த வாசனை திரவியம் அது. நல்லெண்ணெய நன்னா சுண்ட காய்ச்சி அதை அப்படி நன்னா குளிர வைத்து குளிர்ந்த உடனே இந்த புனுகை கொண்டு அதுல கலந்துட்டான்னா அதுதான் புனுகு தைலம். அத பெருமாள் திருமேனியில அப்படி திருமஞ்சன மாட்டம் கொட்ட மாட்டா, அப்படி கொஞ்சமா தலைக்கு ஷாம்பு போட்டுக்கிறாப்பல கொஞ்சமா உள்ளங்கையில் எடுத்து அப்படி பெருமாள் திருமேனியில பூசினாலானா அது பெருமாள் திருமேனியில பரவி அப்படியே பெருமாளுடைய திருமேனி தகதகான் மின்னும். அப்படியே என்ன சாத்தின்டா எப்படி என்ன பூசிண்டா அப்படி பாக்குறதுக்கு அப்படி ஜொலிக்கிறாப்புல இருக்கானா அந்த மாதிரி இருப்பார் பெருமாள். அப்படி புனுகு தைலத்தை முதல்ல சாத்திடுவா. முதல்ல பெருமாள் திருமேனியில சமர்ப்பிக்கக்கூடிய வாசனை திரவியம் அப்படின்றது திருமஞ்சன தண்ணிக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த புனுகுதான். அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு வாசனை திரவியமும். முதல்ல பெருமாள் திருமேனியில பூசக்கூடிய திரவியம் இதுதான். ஒரு முறை பெருமாள் திருமஞ்சனத்துக்கு தேவையான எல்லா வஸ்துக்களும் சித்தமா கிடைச்சு கொடுத்து, ஆனா புனுகு மட்டும் கிடைக்கலையாம். இப்ப எல்லாமே கடையில பணம் கொடுத்தா கிடைக்கிறது, பணத்துக்கும் பஞ்சம் இல்ல. எது எது எங்கெங்க ஃபேமஸா கிடைக்கிறதோ அங்க இருந்து அவாளே பெருமாளுக்கு டொனேஷனா கொடுத்தனப்பறனால விசேஷமா நன்னா நடக்கிறது பெருமாள் திருமஞ்சனம். ஒரு காலத்துல எதுவா இருந்தாலும் இயற்கையா பெறப்பட வேணும். சந்தனம் வேணும்னா மரத்தை போய் வெட்டிண்டு வந்து அதுல இருந்து இழைச்சாதான் சந்தனம். அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னும் இயற்கையாவே கிடைச்சிட்டு இருந்த காலத்துல ஒரு முறை புனுகு கிடைக்கல. ஏன்னா இப்ப மாதிரி கடையில போய் கேட்டாலும் கிடைக்காது. புனுகு பூனையை புடிச்சு அது கிட்ட இருந்து எடுத்துட்டாதான் அந்த புனுகானது கிடைக்கும். திருமஞ்சன சமயம் வந்துடுத்து அர்ச்சக சுவாமி கேட்கிறாரு, புனுகு தைலம் எங்க அப்படின்னு. இல்ல என்ன பண்றதுன்னு யாருக்கும் கையம் ஓடல, காலம் ஓடல, எல்லாரும் விஸ்மித்து நின்னுடுறா. எல்லாரும் அப்படி கதிகலங்கி படபடப்போட நிக்கிற சமயத்துல எல்லோருடைய காதலையும் கருட துவனி கேட்டதான். கருடாழ்வான் பக்ஷிராஜன் அவனுடைய சப்தம் கேட்டதான். என்னன்னு சன்னதியிலிருந்து வெளியில வந்து பார்த்தா ஒரு கழுகு ஒரு கருடன் தன்னுடைய வாயில புனுகு பூனை இருக்க பாருங்க, புனுகு வாசன திரவியத்தை தரக்கூடிய பூனை, அந்த பூனையை கவிண்டு வந்து இவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறச்ச அப்படியே கீழே இறங்கி வந்து கோவில்ல போட்டு திரும்ப பறந்து போயிட்டான். அப்ப பெருமாளுக்கு எப்போ என்ன கைங்கரியம் தேவையோ அந்த கைங்கரியத்தை பண்ணணும்ன்றதுக்காக அனந்த கருட விஸ்வசேனாதிகளான நித்தியசூரிகள்லாம் கை கட்டுண்டு இந்த மலையில காத்துட்டு இருக்கா. நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் கூட பெருமாளுக்கு தேவைன்ற சமயத்துக்கு அவ வந்து கைங்கரியம் பண்றான்றது இதனால தெரியறது. இது இப்ப இல்ல, இதெல்லாம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே நடந்த இதிகாசம், இது நிஜமா நடந்த விஷயம் இது. அப்போ அந்த புனுகு பூனையை கொண்டு போட்ட உடனே அதுகிட்டே இருந்து அந்த புனுகு எடுத்து தைலம் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் திருமஞ்சனத்தை ஆரம்பிச்சான்னு அர்ச்சக சுவாமிகள்லாம் சொல்றது உண்டு. இது காலங்காலமா சொல்லிட்டு வர ஒரு ஐதிஹ்யம், நடந்த உண்மையான விஷயம். அப்படி முதல்ல புனுகு தைலம் சாத்துவா. சாத்தி முடிச்ச உடனே திருமலை நம்பிகள் வம்சத்தை சேர்ந்த சுவாமி ஸ்வர்ணத்துல பண்ணப்பட்ட சங்கு போல இருக்கும், ஸ்டங்கதாரைன்னு பெயர் அதற்கு. அந்த சங்கு போல இருக்கக்கூடிய பாத்திரத்துல ஜலத்தை சேர்த்து அதை பெருமாள் பேர்ல கொட்டுவா. அந்த மாதிரி சக்கரம் போல இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு சக்கரதாரைன்னு பெயர். ஏன் தாரை அப்படின்னா தாரைனா ஒழுக்கு. அந்த சங்கு போல இருக்கக்கூடிய பாத்திரத்தில இருந்து தீர்த்தம் அப்படி ஒழுகி வந்தா அதுக்கு சங்கதாரைன்னு பெயரு. சக்கரம் போல இருக்கக்கூடிய பாத்திரத்தில இருந்து தீர்த்தம் ஒழுகி வந்தா அதுக்கு சக்கரதாரைன்னு பெயர். அந்த மாதிரி ஸ்வர்ண சங்கதாரையில திருமல நம்பி வம்சத்தை சேர்ந்த சுவாமி ஆகாசகங்கா தீர்த்தத்தை எடுத்து ஏகாங்கி சுவாமின்னு இருப்பார், அதாவது ஜீயர் சுவாமிக்கு பிரதிநிதியா கைங்கரியம் பண்றவா இருப்பார். அவள் இடத்துல கொடுப்பார், அவர் வாங்கி சின்ன ஜீயர் சுவாமி இடத்துல கொடுத்தா, அவர் வாங்கி பெரிய ஜீயர் சுவாமி இடத்துல கொடுத்து, அவர் வாங்கி அர்ச்சக சுவாமிக்கு அசிஸ்டண்டா பரிசாரகர் ஒருத்தர் இருப்பார், சன்னதி பரிசாரகர்னு பெயர், அவர்கிட்ட கொடுத்து, அவர் வாங்கி அர்ச்சகர் இடத்துல கொடுத்தா அர்ச்சக சுவாமி பெருமாள் திருமேனியில அந்த ஜலத்தை கொட்டுவார். இந்த ஆகாச கங்கா தீர்த்தமானது மத்த நாளெல்லாம் வெள்ளி குடத்துல ரெண்டு குடம் எடுத்துட்டு வருவா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் மூலவர் திருமஞ்சனம் இருக்கிறபடினால விசேஷமா தங்க குடத்துல மூணு குடம் எடுத்துட்டு வருவா. அந்த குடத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி திருமலை நம்பிகள் வம்சத்தை சேர்ந்த சுவாமி கையால கொடுத்த கொட்ட ஆரம்பிப்பாருன்னா முதல் தீர்ப்பம். தீர்ப்பன்றது மலையிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி 5-6 கிலோமீட்டர்ல எங்கேயோ இருக்கிறது காட்டுல, அங்க இருந்து அவ்வளவு தீர்த்த எடுத்துட்டு வந்து இவ்வளவு பெரிய மூர்த்தி மொத்த திருமஞ்சனமும் பண்றது கஷ்டம். அதனால மூணு குடம் மொட்டை எடுத்துட்டு வருவா. முக்கியமான சமயத்துல பெருமாளுக்கு சேர்க்கறதுக்கு கொண்டுட்டு முதல் தீர்த்தம் பெருமாள் திருமேனியில படுறது அந்த ஆகாசகங்கா தீர்த்தம். அதுக்கப்புறம் மடப்பள்ளி கணத்துல இருக்கக்கூடிய விரதாநதி தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் விசேஷமா நடக்கிறது. இந்த ஸ்வர்ண சங்கதாரையில பெருமாள் திருமேனியில தீர்த்தம் சேர்க்கிறச்ச புருஷ சூக்தத்தை ஆரம்பிச்சுடுவா வேத பாராயண கரால்லாம். அப்படி இந்த சுத்தோதகம்னு சொல்லக்கூடிய ஆகாசகங்கா தீர்த்தத்தினாலே தெளிந்த சுத்தமான நீரினாலே திருமஞ்சனம். அதற்கப்புறம் கோக்ஷீரம், பாக்கெட் பால், அந்த பால் இந்த பால்லாம் இல்லாம நிஜமான பசுக்களிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய பால். நிறைய பேர் பெருமாளுக்கு சமர்ப்பித்து பிரார்த்திச்சுண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற பசுக்கள் நிறைந்த கோசாலை எல்லாம் மலையில விசேஷமா உண்டு. அந்த உசந்த ஜாதி பசுக்களிடத்திலிருந்து பெறப்படக்கூடிய பால்ல தண்ணி எல்லாம் கலப்படம் பண்ணாம சுத்தமான பாலை கொண்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது. எப்பேற்பட்ட பால் தெரியுமா அது? அந்த பாலை கறந்தா கறந்த பால்ல லேசான ஒரு உஷ்ணம் இருக்கும், தாதோஷ்ணம்னு பெயர், லேசான உஷ்ணம் இருக்கும். அந்த லேசான உஷ்ணத்தோட இருக்கக்கூடிய பால் வந்து பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு அவ்வளவு பிடிக்குமா? அந்த பாலை கொண்டு திருமஞ்சனம் பண்ணினாலோ இல்ல பெருமாளுக்கு அம்ச பண்ணி பெருமாள் அந்த பாலை சாட்டாலோ அத்தனை சந்தோஷப்படுவானோ. அதனால இன்னைக்கும் கூட பசுமாடு வச்சுட்டு இருக்கிற பிராமணா கறந்த பாலை கொண்டு பெருமாளுக்கு கொடுத்தா சன்னதியில எல்லாம் அம்ச பண்ணுவா. விசேஷமா லேசான சூடோட இருக்கும் அந்த பச்சைப்பாலே. அந்த மாதிரி தாதோக்ஷமான கோக்ஷீரத்தாலே பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கும். தீர்த்தம் எவ்வளவு நிறைய கொட்டுறாலோ அவ்வளவு நிறைய பசும்பாலை கொட்டுவா பெருமாள் திருமேனியில. அப்படி பெருமாளுடைய திருமேனிக்கு பசும்பாலாலே திருமஞ்சனம். அதற்கப்புறமா அந்த பால் எல்லாம் களையறதுக்காக பெருமாளுக்கு திரும்ப சுத்தோதகம் சுத்த ஜலத்தாலே திருமஞ்சனமாகும். அதற்கப்புறம் பெருமாளுடைய திருமேனியிலே பெருமாளுடைய வலது திருக்கரம் இருக்கிறது பாருங்கோ, தன்னுடைய திருவடியை காட்டின் இருக்காரு பெருமாள். அந்த கரத்துல பிரத்யேகமா கொஞ்சம் பாலை சேர்த்து அந்த கரத்துல இருந்து ஒழுகக்கூடிய பாலை கீழே பாத்திரத்தை ஏந்தி புடிச்சுப்பா அர்ச்சகா. அத அந்த திருமஞ்சன காலத்துல அங்க இருக்கக்கூடிய யாரெல்லாம் திருமஞ்சனத்தை சேவிக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் திருமஞ்சனம் முடிஞ்சா விட்டு தீர்த்தமாட்டம் பிரசாதமா கொடுப்பா. அவ்வளோ பாளையம் பெருமாள் திருமேனின திருமஞ்சனமா கொட்டிட்டு கடைசியில பிரசாதம் வேணும்ன்றதுக்காக பெருமாள் திருக்கரத்துல பாலை சேர்த்து அதை கீழே பிரசாதமா புடிச்சுண்டு அதை எல்லாருக்கும் கொடுப்பாங்க இருக்கிறவாளுக்கு மட்டும். அதுக்கப்புறமா சுத்த ஜலமானது பெருமாள் திருமேனியில சேர்க்கப்பட்டு பாலெல்லாம் கூட கலைஞ்சிடும். அதன் பிறகு பெருமாளுடைய திருமேனியிலே பரிமளம்னு சொல்லக்கூடிய வசந்த வாசன திரவியத்தை சாத்துவா. அந்த பரிமளமானது எதனால தயாரிக்கப்படுவதுன்னா குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், இது நாலுத்து நாளையும் பண்ணப்படக்கூடியது. மலையில விளையக்கூடிய ஹரிச்சந்தனம்னு சொல்லக்கூடிய வசந்த ரெட் சாண்டல் இருக்கு பாருங்கோ, அந்த மரச்சந்தன மரக்கட்டைய குழைச்சு அதுல இருந்து வரக்கூடிய சந்தனம், நிஜமான குங்குமப்பூ, கஸ்தூரி மஞ்சளை உரைச்சு குழைச்சு அதுல இருந்து வரக்கூடிய மஞ்சள், இதெல்லாம சேர்த்து பச்சை கற்பூரத்தோடு கூட சேர்த்து அப்படி மாவு போல பிசைவா. இதுக்கு பரிமளம்னு பெயர். இத பெருமாளுடைய தலையிலிருந்து திருவடி வரைக்கும் திருமேனி முழுக்க பூசுவா. பூசிட்டு அதுக்கப்புறமா பெருமாளுக்கு பெருமாள் திருமார்புல வலது மார்புல தாயார நிரந்தரமா இருக்கா பாருங்க வியூகலட்சுமின்னு, அவளுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் காப்பு கொண்டு திருமஞ்சனமாகும். ஏன்னா தாயாருக்கு மஞ்சள் ரொம்ப பிடிக்கும்ன்ற அப்படின்னால பெருமாளுடைய திருமார்புல மஞ்சள் காப்பை வந்து அப்படி அந்த பரிமளம் இருக்கு அதை வந்து அப்படி ஒரு உருண்டை போல பண்ணி எல்லா பெருமாளுக்கும் சாத்துற மாதிரி மஞ்சள் காப்பு சாத்துவா பெருமாளுக்கு, அவ்வளவுதான். பெருமாள் திருமேனி முழுக்க மஞ்சளால திருமஞ்சனம் நடக்காது. தாயார் இருக்கா பாருங்க பெருமாள் மார்புல, அவளுக்கு மட்டும் ட்ரையா இருக்கக்கூடிய மஞ்சள் பொடியை தூவறது, அப்புறம் மஞ்சள் பொடியை கரைச்சி மேல கொட்டுறது, மஞ்சள் காப்பு அப்படியே அழுத்தி சமர்ப்பிக்கிறது, அந்த மாதிரி மஞ்சளால நிறைய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அந்த வியூகலட்சுமி திருமஞ்சனமானது ஆகும். ஆன உடனே பெருமாள் மார்பில் இருக்கக்கூடிய மஞ்சள் காப்பை களைஞ்சி எடுத்து வச்சிருவா. வியூகலட்சுமியினுடைய மேல சாத்தி இருக்கிற மஞ்சள் காப்பையும் களைஞ்சி எடுத்து வச்சிருவா. அது திருமஞ்சன காலத்துல சேவிக்கிறவாளுக்கு பிரசாதமா கிடைக்கும். அதுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தினால அந்த மஞ்சள் காப்பு எல்லாம் போகும்படியா திரும்ப ஜலத்தை கொண்டு திருமஞ்சன ஆகும். அதன் பிறகு இந்த சந்தன மரத்தை இழைச்சி அதுல இருந்து பெறப்பட்ட சந்தனத்தோடு குங்குமப்பூவை கலந்து சந்தன காப்பு சாத்துவா பெருமாளுக்கு. பெருமாள் திருமார்புல சந்தன காப்பு சாத்தி அந்த சந்தன காப்பை களைஞ்சா திருமஞ்சன தப்ப இருக்கிறவாளுக்கு அது பிரசாதமா கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப பெருமாளுக்கு சுத்தமான ஜலத்தினால திருமஞ்சனம் பண்ணி கடைசியா ஒரு முறை ஆகாச கங்கா தீர்த்தத்தை கொண்டு பெருமாளுடைய திருமஞ்சனத்தை பூர்த்தி பண்ணிட்டு அதன் பிறகு பெருமாளுடைய திரு கழுத்துல இருக்கக்கூடிய திருமார்பு நாச்சியார் ரெண்டு பேரையும் கலைஞ்சு அவளை தங்கத்தட்டுல வச்சு ஸ்ரீ சூக்தம் எல்லாம் சொல்லி நாச்சியார் திருமொழி ஒரு பக்கம் சேவிக்க அவா ரெண்டு பேருக்கும் திருமஞ்சனமாகி திரும்ப அவளை சுத்தம் பண்ணி பெருமாள் திருமார்புல சாத்துறது, இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த நாமாவளியில சொல்லப்பட்ட விஷயம் இந்த கஸ்தூரி இருக்கு பாருங்க வாசன திரவியம், அது இந்த புணுகு இதையெல்லாம் அப்படி வந்து கொஞ்சம் அப்படி எண்ணெய் போல அந்த ஃபார்ம்ல அப்படி குழ குழன் பண்ணி பெருமாளுடைய திருமேனி முழுக்க பூசி விடுவா. குழந்தைக்கு எப்படி நம்ம உடம்புல எல்லாம் பவுடர் பூசுறோமோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியில பூசி விடுவா. அப்படி வசந்த கஸ்தூரி புணுகு முதலான மிருகங்களிடத்திலிருந்து பெறப்பட்ட இந்த வாசனை திரவியங்கள் பூசப்பட்ட திருமேனியை உடையவன் திரவன் முருக மத ஆசக்த விக்கிரகாய, ஆசக்த அப்படின்னா ஒட்டி கொண்டிருக்கிற பூசப்பட்டிருக்கிற, இப்படி பூசுறதுனால அது அப்படி உழந்துடுத்துனா பெருமாள் திருமேனியோடைய ஒட்டின்றோம். ஈரத்துல பவுடர் போட்டுனா எப்படி ஒட்டிக்கிறது பாருங்க லேயர் மாதிரி, அந்த மாதிரி பெருமாள் திருமேனியில ஒட்டிக்கும் அது. அப்படி பூசப்பட்ட ஆச்சரியமான திருமேனியை உடையவன் அப்படின்னுட்டு சொல்றது. இப்ப நிறைய தீர்த்தங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சு பெருமாள் சுத்தமா திருமஞ்சனம் பண்ணிட்டோம், இந்த வாசன திரவியங்கள் எல்லாம் சேர்த்துட்டா, இப்படி பெருமாளுடைய திருமேனியில பால் முதலான வஸ்துக்கள் எல்லாம் பட்டு சந்தனம் எல்லாம் பட்டதுனால தீர்த்தம் எல்லாம் கொட்டி நம்ம அலமினது போல இருந்தாலும் கூட அந்த ஈரமானது உழந்துடுத்து அப்படின்னா அதுக்கப்புறமா தீட்டு தீட்டா வெள்ள வெள்ளையா மஞ்சள் மஞ்சளா சந்தனம் எல்லாம் கூட தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிந்தா பெருமாள் சரியா சேவை சாதிக்க மாட்டார். அதனால அதுக்காக என்ன பண்ணுவான்னா சந்தனாதி தைலம் அப்படின்னுட்டு இந்த ஆன்மீக சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும். ஆனா மலையில அதையுமே வந்து சந்தன மரத்தை நல்லெண்ணெயை கொண்டு காய்ச்சுவா. அந்த சந்தனாதி தைலம் இருக்கு பாருங்க, அந்த தைலத்தை வந்து லேசா பெருமாள் திருமேனியில அப்படி பூசினாலானா பெருமாளுடைய திருமேனி விக்கிரகம் அப்படி குளோவ் ஆகும், அப்படி ஜொலிக்கும், பளபளான்னு பொழியும். அப்போ சில ரொம்ப ஏழ்மையான கிராமத்து சன்னதியில எல்லாம் பெருமாள் திருமஞ்சனம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் திருமஞ்சன ஈரம் எல்லாம் காஞ்சி உழந்துடுத்துன்னா பெருமாள் மேல அப்படியே வெள்ள வெள்ளையா மஞ்சள் மஞ்சளா இருக்கிற போல சந்தனம் எல்லாம் கூட தெரியும். அந்த மாதிரி எல்லாம் தெரியாம இருக்கணும்னா சந்தனாதி தைலம் வாங்கி பெருமாள் மேல சமர்ப்பிச்சோமானா கண்ணங்கரேன்னு பெருமாள் அப்படி பல பலன்னு ஜொலிப்பர். அதுக்காக அந்த வாசனையான சந்தனாதி தைலத்தை எல்லாம் பெருமாள் மேல சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு 24 முழம் நீளமான பட்டு வஸ்திரம் அதை சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு, பஞ்சகச்சமா சமர்ப்பிப்பா. அதுக்கப்புறம் 12 முழம் நீளமான உத்திரியம் அத பெருமாளுக்கு அழகா ரெண்டு கரங்கள்ல சாத்தி அப்படி தோல்ல போட்டு அப்படியே தலப்பாகியா கட்டிக்கிறாப்பல அதை சாத்தி திருமார்பு நாச்சியார் திருமஞ்சனமான நாச்சியார பெருமாள் திருமேனியில திரும்பவும் சமர்ப்பித்து பெருமாளுக்கு கோ நவநீதம் அதாவது பசுவினுடைய பால்ல இருந்து தயார் பண்ணின பசு வெண்ணையோட சர்க்கரையை கலந்து நைவேத்தியம் பண்ணுவா பெருமாளுக்கு. பண்ணிட்டு முகவாசம் அதாவது தாம்பூலம் வெத்தலப்பாக்கு அம்சம் பண்ணுவா பெருமாளுக்கு. தாம்பூலமான உடனே ஒரு விசேஷமான ஹாரத்தி நடக்கும். அந்த ஹாரத்தி பெருமாள் திருவடியில இருந்து ஆரம்பிக்கும். என்ன விசேஷம் அப்படின்னா இப்ப திருமஞ்சனமாயி இப்பதான் முடிஞ்சிருக்குன்றதுனால பெருமாளுடைய நிஜமான திருவடிகள் சேவை. இன்னும் பெருமாள் திருவடியில கவசம் எல்லாம் சாத்தல, அதனால பெருமாளுடைய நிஜபாத சேவையாகும். அன்னைக்கு அந்த அபிஷேகமான சமயத்துல மட்டும்தான் பெருமாளுடைய வலது மார்பில் இருக்கக்கூடிய வியூகலட்சுமின்னு சொல்லக்கூடிய தாயாருடைய சேவை கண்களுக்கு தெரியும், மற்ற நாள் எல்லாம் தெரியாது, கவசம் சாத்திடுவா. அதனால விசேஷமா திருவடிக்கும் அந்த வியூகலட்சுமின்னு சொல்லக்கூடிய திருமார்பில் இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கைக்கும் ஹாரத்தி ஆகி பெருமாளுக்கு விசேஷமா பெரிய ஹாரத்தி ஆகும். அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவாளுக்கு பெருமாளுடைய தீர்த்தம் சந்தனம் அந்த பிரசாதம் எல்லாம் கூட கொடுத்து திரைய போட்டுடுவா. இப்போ திரைக்குள்ள பெருமாளுக்கு வஸ்திரங்கள்லாம் மாத்தி நெத்தியில திருமண் காப்பு இல்லாம தானே திருமஞ்சனம் ஆச்சு. இப்ப அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் பெருமாள் சாத்திக்கிறதுக்காக, வியாழக்கிழமை பின்மாலை வரைக்கும் பெருமாள் சாத்திக்கிறதுக்காக பச்சைக்கற்பூரத்தால திருமண் காப்பு, கஸ்தூரியனால திலகம் ஸ்ரீசூர்ணம் இதெல்லாம் கூட சமர்ப்பித்து பெருமாளுக்கு கவசம் சாத்தி நிறைய திருவாபரணங்கள் ஆயுதங்களை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பித்து பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவா, சாத்துப்படி ஆகும். பெருமாளுடைய தலையிலே ஆகாசராஜாவாலே சமர்ப்பிக்கப்பட்ட கிரீட்டம் சமர்ப்பிப்பா, ஆகாசராஜ கிரீட்டம். விசேஷ நாள்கள்ல இந்த கிரீட்டமானது நவரத்தனங்களாலே வைரத்தினாலே இழைக்கப்பட்ட வைரக்கல் பதித்த கிரீட்டமா மாறிடும், அதை சமர்ப்பிப்பா இதை களைஞ்சிட்டு. அப்புறம் பெருமாளுடைய வலது கரம் இடது கரம் அதுக்கெல்லாம் கவச்சம் சமர்ப்பிப்பா, பெருமாளுடைய திருவடிக்கு கவச்சம் சாத்துவா. அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருமார்பு நாச்சியார் ஏற்கனவே சாத்திய எடுத்து பெருமாளுடைய திருமார்பிலே நீலரத்னம்னு சொல்லக்கூடிய கௌஸ்துப ரத்னம் நம்பெருமாள் சாத்தின்ற பாருங்க நீலரத்னம் அப்படின்னு நாயக்க ரத்னம் அந்த ரத்னத்தை சாத்துவா. அத சொல்றச்ச சுவாமி தேசிகன் காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌத்துவத்தின் சீர்மைக்கு உவ்வா அப்படின்னுட்டு இந்த லோகத்திலே கிடைக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத ரத்தனங்கள் எல்லாம் கூட பெருமாள் பார்க்கடல் கடைந்து அதிலேருந்து வந்த இந்த கௌஸ்துப ரத்தனம் இருக்கிறது அதனுடைய பெருமைக்கு கொஞ்சம் கூட சமமாகாது. அப்ப என்ன அர்த்தம்னா லோகத்திலே கிடைக்கக்கூடிய எல்லா ரத்னங்களை காட்டிலும் உசந்தது அந்த பார்க்கடல்லேருந்து வந்த கௌஸ்துப ரத்னம். எதெல்லாம் பார்க்கடல் கடைந்த போது அதுல இருந்து வந்ததோ அதெல்லாம் உசந்தது. அதனால அந்த கௌஸ்துப ரத்னத்தை பெருமாள் தான் ரொம்ப விரும்பி தன்னுடைய ஹிருதயத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த கௌஸ்துப ரத்னம் சாத்தப்படும். அதிலிருந்து வந்த மகாலட்சுமியும் தன்னுடைய வலது மார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த மகாலட்சுமி பெருமாள் திருமார்பையோட நிரந்தரமா எழுந்தருளியிருக்கிறாள். ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட யக்ஞோபவீதம் சமர்ப்பிப்பா, ஒட்டியானம் எல்லாம் சமர்ப்பிப்பா. மொத்தம் 3 ஒட்டியானம் பெருமாளுக்கு. சாதாரணமான ஸ்வர்ண ஒட்டியானம் 1, தசாவதார ஒட்டியானம் 1, நாகாபரண ஒட்டியானம்னு சொல்லிட்டு ரத்னங்களாலே நாகன் நாகமா சேஷம் சேஷமா பாம்பு பாம்பா இருக்கிற ஒட்டியானம் 1, 3 ஒட்டியானங்கள் பெருமாளுக்கு. சூரியனாலே சமர்ப்பிக்கப்பட்ட சூரிய கட்டாரின்னு சொல்லக்கூடிய கத்தியை சமர்ப்பித்து அதுக்கப்புறம் ஹாரங்கள் எல்லாம் சமர்ப்பிப்பா. அஷ்டோத்தர சதநாம ஹாரம் அப்படின்னுட்டு இப்ப நாம அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 108 நாமாவளிகள் எழுதப்பட்ட காசுமாலை போல இருக்கும் அந்த ஆரத்துக்கு அஷ்டோத்திர சதநாமஹாரம்னு பேர். அப்புறம் சகஸ்திரநாம ஆரம் அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையானுடைய வெங்கடேச சகஸ்திரநாமம் 1000 எழுதப்பட்ட காசுமாலைகள், 5 பட்டையா இருக்கும் அது, 5 பட்டை சகஸ்திரநாம ஆரத்தை பெருமாளுக்கு சாத்துவா. துளசி பத்திரஹாரம் அப்படின்னுட்டு துளசி தலம் போல துளசி தலத்தை கொண்டு கட்டின மாலை போல ஒரு 108 துளசி பத்திரங்கள் துளசி தலங்களால கட்டப்பட்ட மாலை போல ஒரு ஹாரம். 108 மகாலட்சுமி காசு பதித்த லக்ஷ்மிஹாரம் அப்படின்னுட்டு ஒண்ணு. இதெல்லாம் சாத்துட்டு பெருமாளுடைய 2 திருக்கரங்களுக்கு கவசம் சாத்துறாளே, அந்த கவசத்துல பெருமாளுடைய விரல்கள்ல நல்ல கல்லழைத்த மோதிரங்கள் எல்லாம் கூட சேவிக்கும்படியா சேவையாகும்படியான ஒரு ஆச்சரியமான கவசம் எல்லாம் சாத்திட்டு பெருமாளுடைய 2 திருக்கரங்களுக்கும் கங்கணம் அதாவது பிரேஸ்லெட் சொல்றமோ இல்லையோ அது, அப்புறமா தோடான்னு சொல்லக்கூடிய அந்த அலங்கார வஸ்துக்கள் எல்லாம் பெருமாளுடைய கைகளுக்கு என்னென்ன காப்பு எல்லாம் சமர்ப்பிக்க முடியுமோ அதெல்லாம் சாத்திட்டு பெருமாளுடைய புஜங்கள் தோளுக்கு வந்து நாகாபரம்னு சொல்லக்கூடிய அந்த வங்கி எல்லாம் சாத்திட்டு பெருமாளுடைய திருவடிகளுக்கு ஸ்வர்ண கவசம் எல்லாம் கூட சாத்தி விசேஷ நாள்கள் ரத்ன கவசம் எல்லாம் சாத்தி எல்லாத்துக்கும் மேல பெருமாளுக்கு சால கிராமங்களாலே பண்ணப்பட்ட ஹாரம், சால கிராம ஹாரம், சால கிராமத்துக்கு ரெண்டு பக்கமும் தங்க குமிழ் வைத்து ஸ்வர்ணத்தினாலே பண்ணப்பட்ட சால கிராம மாலை, 1008 சால கிராமங்களினாலான மாலை, விசேஷ நாள்கள்ல தினம் சாத்திக்கிறது 108 சால கிராமத்தினாலான மாலை, இதையெல்லாம் பெருமாளுக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து அதுக்கப்புறம் பெருமாளுக்கு மந்திர புஷ்பமாகி கொழுவாகி பஞ்சாங்கம் எல்லாம் வாசித்து சகஸ்ரநாம அர்ச்சனையாகி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு தலிகம்சையாகி அதுக்கப்புறம் சாத்துமறை ஆகும். சாத்துமறையில ஏற்கனவே சொன்னது போல சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பாவை பாசுரத்துக்கு பதிலாக நாச்சியார் திருமொழி பாசங்களினுடைய சேவாக்காலம். ஏன்னா திருமார்பு நாச்சியார் பெருமாள் திருமார்பிலிருந்து இழிந்த போது அந்த அனுபவம் பெருமாளுக்கு வர வேண்டும் என்பதற்காக, பிராட்டியை பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சேவிக்கப்பட்ட நாச்சியார் திருமொழியினுடைய சேவா காலம் தான் அன்னைக்கு. அன்னைக்கு திருப்பாவை சாத்துமறை காத்தால கிடையாது பெருமாளுக்கு. இப்படி ஆச்சரியமா பெருமாளுடைய திருமஞ்சனம் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் ரொம்பனா நடக்கும். இப்ப பெருமாளுக்கு என்னென்னலாம் திருமேனியில சமர்ப்பிச்சாலோ, பால் என்ன, சந்தனம் என்ன, கஸ்தூரி என்ன, கற்பூரம் என்ன, இதெல்லாம் அந்த திருமஞ்சன காலத்தோடய போயிடும். ஏன்னா ஜலம் சமர்ப்பிச்சுடுறா, அதனால கரைஞ்சு வந்துடுறது. எது பெருமாளோட திருமேனிலேயே ஒட்டின் இருக்கும் அப்படின்னா, திரவமா குழச்சி பூசப்பட்டதுனால இந்த புனகு தைலமும் இந்த கஸ்தூரியம் மட்டும்தான் அடுத்த வாரம் வரைக்கும் பெருமாளுடைய திருமேனியிலேயே ஒட்டின் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, எப்படி கர்ணன் கவச குண்டலத்தோடையே பிறந்தான்னு சொல்றாலோ, எப்படி நம்முடைய சரீரத்தை தோல் அப்படி மூடி இருக்கிறதோ, அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனியில எப்போதும் கூட இந்த முருகமதம்னு சொல்லக்கூடிய கஸ்தூரி புனுகு இதெல்லாம் அப்படி பூசப்பட்டு மெழுகப்பட்டு ஒட்டின் இருக்கும் பெருமாள் திருமேனியோட. அப்படி அர்ச்சாவதாரம் விவாவதாரம் ரெண்டுத்திலையும் பெருமாள் இதெல்லாம் சாத்திண்டு பரிமளத்தோட சேவை சாதித்த அந்த அழகை, அந்த ஏற்றத்தை திருவனந்த தாழ்வான் இங்கே வர்ணித்தார். திரவன் முருகமதாசக்த விக்கிரஹாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. மந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.